సింహాన్ వెంకటనాథార్య కవితాశ్రీ వేదాంతాచార్యోమే సన్నిధత్తాం సదా జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. యో నిత్యమచ్యుతపదాంబుజయుర్మరుత్మవ్యామోహదత్తరితరాణి తృణాయ మే నే. గురోర్భగవతోశ్చైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంబోరుహధ్యానవిద్ధస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తమ్. చాప్టర్ 3 చాంటింగ్ ఫస్ట్ శ్లోకం. అర్జున ఉవాచ. జాయసి చేత్ కర్మ నస్తే మథా బుద్ధిర్జనార్దన. తత్కిం కర్మణి ఘోరే మా నియోజయసి కేశవ. యామిశ్రేణేవ వాక్యేన బుద్ధిం మోహయసీవ మే. తదేకం వద నిశ్చిత్య ఏన శ్రేయోహమాప్నుయామ్. శ్రీ భగవానువాచ. లోకేస్మిన్ త్రివిధా నిష్ఠా పురా ప్రోక్తా మయా నథ. జ్ఞానయోగేన సాంఖ్యానా కర్మయోగేన యోగినా కర్మణాం అనారంభాత్. అది పిరికచ్చే ఇత్తును ముడియో సంధీనాలు ఇన్నుండ్ இருக்காங்க பிரிச்சனா கர்மணாம் அனாரம்பாத் నైష్కర్మ్యం పురుషోష్ణుతే. నచ సన్యసనాదేవ సిద్ధిం సమధిగచ్చతి. నహి కశ్చిత్ క్షణమపి జాతు తిష్ఠస్య కర్మ కృతే. కార్యతే హ్యవశః కర్మ. సర్వ ప్రకృతి జైర్గుణైః. కర్మేంద్రియాణి సంయమ్య. యఃస్తే మనసా స్మరన్. ఇంద్రియార్థాన్ విమూఢాత్మా. మిథ్యాచారస్ ఉచ్యతే యస్ఇంద్రియాణి మనసా నియమ్యారభతే అర్జున కర్మేంద్రియైః కర్మయోగం అసక్తస్య విశిష్యతే నియతం కురు కర్మత్వం కర్మ జాయోహ్య కర్మణః శరీరయాత్రాపి చ తే న ప్రసిద్ధ్యేత్ అకర్మణః యజ్ఞార్థాత్ కర్మణోన్యత్ర లోకోయం కర్మ బంధనః తదర్థం కర్మ కౌంతేయ ముక్తసంగః సమాచర సహయజ్ఞా ప్రజా సృష్ట్వా పురో వాచ ప్రజాపతిః అనేన దశవిష్యధ్వం తిరిచి సోదరా ఏషవోస్తు ఇష్టకామధుక్ అది సంధినాల వ్యారితే ఏషవోస్త్విష్టకామధుక్ ఏషవోస్త్విష్టకామధుక్ తిరిచా ఏష అస్తు ఏష వహ అస్తు ఇష్టకామధుక్న అది తెలియం. సరే, இப்போ மூணாவது அத்தியாயத்தில் இருக்கோம். கர்மயோகத்தை பற்றி விஷதமாக சொல்ல வந்த அத்தியாயம். அதில் சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரத்தை சொல்கிறதுக்காக ஒரு பத்தியத்தை எழுதிட்டு வந்தேன். குமார சம்பவம்னு ஒரு காவியம் இருக்குது. குமார சம்பவம், குமாரகனா சுப்பிரமணியர் பேர், காளிதாசன் எழுதின ஒரு காவியம், மகாகாவியம் குமார சம்பவம். என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதி வந்து தபஸ் பண்ணுறா. பார்வதி தபஸ் பண்ணுறா. எதுக்கு தபஸ் பண்ணுறான்னு கேட்டால், சங்கரர் சிவபெருமானை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், கணவனாக அடையணும்னு தபஸ் பண்ணுறா. அப்போ தபஸ் கொஞ்சம் ஓவராகவே பண்ணாலாம், அதிகமாக பண்ணாலாம். அப்போ சிவனே வரார், வந்து என்கொயரி பண்ணுறார், எப்படி ஆறுதுன்னு பார்க்குறார். ஹவு இஸ் இட் ஹேப்பனிங் வரார், வந்து என்கொயரி பண்ணுறார். இப்போ அஞ்சாவது அத்தியாயத்தில் 33வது பத்தியம். பெரிய மகாகாவியம்னா ஏகப்பட்ட சர்க்கங்கள் இருக்கும் அதில். அதில் அஞ்சாவது சர்க்கம், அதில் வந்து 33வது ஸ்லோகத்தில் క్రియార్థం సులభం సమిత్కుషం జలాన్యపి స్నాన విధిక్షమానితే అపి స్వశక్త్యా తపసి ప్రవర్తసే శరీరమాద్యం ఖలు ధర్మ సాధనం. ఇలా కడసి పాదంతా నమకు తేవే ఇది. శరీరం ఆద్యం ఖలు ధర్మ సాధనం కలిసి కావ్యంగల్ పడికర్ల ప్రజలం కేట ఉపదేశం పన్నారు కావ్యంగల్. అదికలా కూడా లక్షణంగల్ ఇరుకు. காந்தா சம்மிதலையா, அதுவும் ஆக்சுவலா அப்படிதான். ஒரு கணவனுக்கு அவனுடைய மனைவி சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குமோன்னு சொல்லியிருக்காதுல்ல, பட் அப்படி இருக்குமான்னு கேட்டா அப்படி தெரியல. ஏன்னா ஆத்துல பார்த்தா வச்சுக்கோங்க, நம்ம ஆத்துக்குள்ள நம்ம உபதேசம் இல்லாது. எவ்வளவோ பெரிய சுவாமியா இருப்பார், அவாத்துக்கு போனா தெரியும் அவர் லட்சணம் என்னன்னு அப்படின்னு. ஊரெல்லாம் அவர் பேச்சை கேட்டுட்டு இருக்கோம், அவாத்துக்கு போனா வச்சுருக்கோம் அவர் பேச்சு யாரும் கேட்க மாட்டா. அது மாதிரி நான்தான் சம்பித்தையான்னு சொல்றது, சம்பித்தையானா எப்படி காவி பற்றி நல்லது சொல்லும் அப்படின்னா, ஒரு டியர் நமக்கு வேண்டியவா நமக்கு சொன்னா எப்படியோ அப்படி சொல்லும். ஆனா உபதேசம் தான், சாஸ்திரம் என்ன பண்ணும் கிடையாது, சாஸ்திரம் சென்டிமெண்டே கிடையாது. இதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அவ்வளவுதான். அங்க வந்து சாஸ்திரம் தெரிஞ்சு விதி குரு அவ்வளவுதான். அப்ப சிவன் சொல்றாரு பார்வதி கிட்ட, சரீரம் மாத்தியம் கழு தர்ம சாதனம் அப்படின்னு. அபிக்ரியார்த்தம் சுலபம் சமிக்குஷம் கேள்வி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அபிசப்தத்தை முதல்ல போட்டா கேள்வி, அபி குஷலம் அப்படின்னு கேட்டா சுகமா இருக்கேன்னு அர்த்தம். அபி கிரியார்த்தம் சுலபம் சமிக்குஷம், தபஸ் பண்றதா கூட அதுக்கு சில அங்கங்கள்லாம் இருக்கு. சமித்துல நல்லா கிடைக்கிறதா, குஷ தர்மம் நல்லா கிடைக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. ஜலான்யபி ஸ்நான விதி க்ஷமானிதே, ஜல சுத்தமா இருக்கான்னு கேக்குறாரு. எதுக்கு ஸ்நான விதியெல்லாம் பண்றதுக்கு? அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம குளிக்கிறதுனா குளியலே இல்லை ஆக்சுவலா, அவகாக ஸ்நானம்னு பெயர். அவகாக ஸ்நானம் நதியிலேயோ எங்க ஏரி எங்கெல்லாம் தீர்த்தம் எங்க ஜலம் நல்லா இருக்கோ அங்க போய் அமுங்கி ஸ்நானம் பண்ணணும். பண்ணாதான் அதுதான் ஸ்நானம்னு பெயர். அதுக்காக தான் நீங்க ஆசிரமத்துல மடத்துலாம் போனீங்கன்னா நடவாத்தினே அதுக்கு பேர். ஒரு பெரிய கிணறு இருக்கும், அதை இறங்கி நடக்கலாம், அப்படியே நடந்தே உள்ள போய் தீர்த்தா மாட்டி எத்துக்கெல்லாம் வருவா. அதெல்லாம் அப்படி பண்ணாதான் சுத்தம். அப்ப கேக்குற ஜலான்யபி ஸ்நான விதி க்ஷமானிதே, ஜலம்லாம் நல்லா இருக்கா ஸ்நான விதினா பண்றதுக்குன்னு கேக்குற. அபி இதை ரொம்ப முக்கியம், அபி ஸ்வசக்தியா தபசி விவர்த்தசே, ஸ்வசக்தியா உனக்கு என்ன சக்தி இருக்கோ அதை மீறாம நீ தபஸ் பண்ணிருக்கியான்னு கேக்குறது. ஏன்னா சாஸ்திரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவா சக்தி யதா சக்தி தான் சாஸ்திரமே அப்ளிகபிள். சக்தி இல்லாத வாழ்க்கை சாஸ்திரம் அப்ளை ஆகாது, சக்தி இல்லாத வாழ்க்கை சாஸ்திரமானது அப்ளை ஆகாது. சாஸ்திரம் வந்து அது வெரி கிளியர், சக்தி சக்தி மந்தம் அல்லாத சக்தி மதம் கூட சாஸ்திரமே. அப்ப கேக்குற ஸ்வசக்தியா தபசி பிரவர்த்ததே, உன்னோட சக்திக்கு உட்பட்ட மாதிரி தபஸ் பண்ணியிருக்கேன்னு கேக்குற. ஏன் கேக்குறன்னா, சரீரம் மாத்தியம் கழு தர்ம சாதனம், சரீரம் இருக்கே அதுன்னு கேட்டா தர்ம சாதனம், தர்மத்தை பண்றதுக்கு மீன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சரீரம். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம தெரியறது, சரீரத்தை இக்னோரும் பண்ணக்கூடாது, சரீரத்தை ஒரேடியா போஷிக்கவும் கூடாது. ஒரேடியா போஷிச்சாலும் நமக்கு சாதனம் ஆகாது. மாட்டை அடிச்சுதான் வளர்க்கணும், மாடு மாடு தடவை கொடுத்தேன்னா வச்சுருமா நமக்கு வேலைக்கு ஆகாது அது மாடு. அது மாதிரி இருக்கிறத சொன்னோம் அப்படின்னா, மூணாவது அத்தியாயம் முழுக்க கர்மயோகத்துக்கு என்ன பேர்னு கேட்டால், நமக்கு ஞானமானது இந்த சரீரமானது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இருக்கு. இந்த சரீரம் மூலமாக தான் நம்ம ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போக முடியும். அதை இக்னோரும் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் அதை விட்டுறவும் கூடாது. போக்கில் அவளுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கிறேன். அது கண்ணன் சொன்னாலும் சரி கால் தான் சொன்னாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை ஒரு சொன்னப்ப ஒரு மாமி கேட்டா, எனக்கு ஒன்று புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, என்ன புரிஞ்சுட்டேன்னா, நான் தபஸ் பண்ணல அப்படின்னா. ஏன்னா இதுக்கு நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னது சம்மந்தம் இருக்குன்னு, நான் தபஸ் பண்ணலன்னா பார்வையில் தபஸ் பண்ணிருக்கா அப்படின்னா. ஏன்னா நல்லா ஆத்துக்காரன் வரணும்னு தபஸ் பண்ணு சொல்லிருக்கான் இல்லையா, அது மாதிரி பார்வையில் தபஸ் பண்ணி நினைச்சா நான் தபஸ் பண்ணல அப்படின்னா. இப்போ அது முக்கியம் இல்லை, எங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பிரச்சனை கிடையாது என்ன செஞ்சோம், காவியமோ கீதையோ அவாவா அவளுக்கு என்ன போகணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிறா, சொல்ல வந்த மெசேஜை விட்டுடுறா. அது மாதிரி இங்கே என்ன மெசேஜ்னா, சரீரம் ஆத்தியம் கழு தர்ம சாதனம், இந்த சரீரம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன்னா கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம், இல்லை ஆச்சரணை கைங்கரியம் பண்ணலாம், இல்லை யாரோ ஸ்ரீவைஷ்ணவர் ஒரு பாகவதத்துக்கு கைங்கரியம் பண்ணுறது நம்ம ஒரு கரிமை வச்சுக்கணும். அதுக்காக அங்கேயே போய் உட்காந்தாலும் நம்ம விருத்தி நடக்காது, அதனால நீங்க தான் அதை பேலன்ஸ் பண்ணுங்க, நம்ம தான் அதை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பண்றதுன்னு அதை பொறுத்து இருக்கு. கைங்கரியத்தை வந்து யூ ஹேவ் டு பிரிங் இன் டு தி லைஃப்ல ஒரு வே ஆஃப் லைஃப் கொண்டு வரணும். இப்ப இதுதான் கீதையோட சாரமும் அதே தான், இந்த சரீரம் வேற நம்ம வேற. எதுக்காக நம்ம சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம அதை வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு நம்மளோட கருத்தை பண்றதுக்கு இல்லை, அதை யூஸ் பண்ணிட்டு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போகணும். இருக்கிற வரைக்கும் அதை கைங்கரியம் பண்றதுக்காக தான் அப்படின்னு. இப்ப ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம், ஒரு வெரி குயிக் சம்மரி. ரெண்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, கர்மயோகத்தை சொன்னார், ஞான யோகத்தை பத்தி ஒரு ஜஸ்ட் எல்லாம் ஹை பிரீஃப் கொடுத்தார். கொடுத்துட்டு ஆத்மாவுடைய ஞானமானது ரொம்ப முக்கியம்னு சொன்னார். கர்மயோகமோ ஞான யோகமோ ஆத்ம ஞானம் இல்லாமல் தொடர்த்திக்க முடியாதுன்னு சொன்னார். அப்ப அர்ஜுன சரியா புரிஞ்சுக்கல, அவனா நினைச்சுட்டா ஞான யோகம் தான் பெட்டர் நினைச்சுட்டான். ஏன்னா மெசேஜ் இப்ப சொன்னாதான் அவனுக்கு என்னவோ அதை எடுத்துக்கிட்டான். ஏன்னா ஞான யோகத்துக்கு போயிட்டா கர்மா பண்ண வேண்டாம், நம்ம போர் புரிய வேண்டாம்னு நினைச்சுட்டான். அதனால எனக்கு அவன் நினைச்சுட்டு ஞான யோகம் தான் பெட்டர் நினைச்சுட்டான். ஆனா கிருஷ்ணன் சொன்னாரு, நீ போய் போர் பண்ணுங்கிற அப்ப அவன் டவுட் வந்துருச்சு அவனுக்கு. நீ இப்படியும் சொல்ற அப்படியும் சொல்றீங்க, கர்மாவை விட ஞானம் பெருசா இருக்குமே ஆனால், வசதியா இருக்குமே ஆனால், எது எதற்காக என்ன போய் இப்ப போர் பண்ணி போர் பண்ண சொல்ற? நான் மட்டும் ஞான யோகம் பண்ணிட்டு போறேன்னு கேட்கறான். கேட்டுட்டு யானிஷ்டேனேவ வாக்கியேன இப்படி குழப்பறா மாதிரி சொல்றீங்கன்னு சொல்றான் இல்லையா. ஆனா வார்த்தைகள் எப்படி போட்டிருக்க பாருங்க, மோகயசி இவ மே, மோகயசி இவன்னு சொன்னதுனால கண்ணன் குழப்பல, இவனுக்கு தான் குழப்பமா இருக்கு. ஏன்னா இவனுக்கு தெளிவான மனசு இல்ல. இப்ப சொல்ற உபதேசம் வந்து நமக்கு ஏன் உள்ள போகல அப்படின்னா, நமக்கு மேல தெளிவான புத்தி இல்ல, தெளிவான புத்தி இல்லாதனால நம்மளால சரியா கழிச்சுக்க முடியல. அங்க மட்டும் சொல்லுவோம், முதல்ல போய் வாத்தியார் தெரியும் அனுப்பிதான் சொல்லுவோம். ஸ்கூல்ல பசங்களே அதான் பழக்கமா இருக்கு, மிஸ் வேஸ்ட் அப்படின்னா கேட்டா தெரியும் அனுப்பது இல்லை அப்படின்ற. ஆனா காரணம் என்ன, நம்ம அந்த லெவல்ல இல்ல முதல்ல. அப்ப மோக எசீவமே அப்படிங்கிறான். அடுத்து சொல்றான், ததேக்கம் வத நிஷ்டித்ய ஏன ஸ்ரேயோ அகமாப்னியாம். அதாவது வார்த்தைகள் எங்க போடுறோன்றதுக்கு கமாவை எங்க போடுறோமோ முக்கியம், இந்த ஒன்லி எல்லாம் எங்க போடுறோமோ முக்கியம் இல்லையா. யாரோ நீ கடையில் பேசிட்டு இருந்தா ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லணும். அதுக்கு என்னாச்சு, பையன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டா. இப்ப அர்த்தம் பாருங்க, மாறி பேசி பாருங்க, ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்ல போக பையன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான்னு இருக்கு. இப்ப ரெண்டாவது முன்னாடி பின்னாடி போச்சுன்னா அர்த்தம் மாறி போயிடுது. அது மாதிரி பேசுச்சு எங்க பாஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப ததேக்கம் வத நிச்சித்திய, ததேக்கம் வத நிச்சித்தியன்னு எடுத்துட்டோம்னா நிச்சயமா ஒரு சொல்லுன்னு கேட்கற மாதிரி ஆறுது. அப்ப என்ன அர்த்தம் ஆறுது, பெருமாளுக்கு நிச்சயமா ஒரு சொல்ல சொல்லு அர்த்தம் ஆயிடுறது இல்லையா. நீ பாரு என்ன குழப்பாத, நீ தீர்மானமா அவன் சொல்லி அர்த்தம் பண்ணோம்னா என்ன அர்த்தமா இருதுன்னு கேட்டா, அப்ப அவருக்கு தீர்மானம் சொல்ல தெரியல அர்த்தமா இருக்கு. ஆனா பிரேக் பண்ணலாம், ததேக்கம் வத எனக்கு ஒண்ணு சொல்லு, நிச்சய ஏன ஸ்ரேயோகம் ஆப்மியாம், அது நிச்சயமா தெரிஞ்சது எதனால் நான் ஸ்ரேயத்தை ஸ்ரேயத்தை அடையலாம் அப்படின்னு அர்த்தம் அங்க போறது. அது மாதிரி இப்பெல்லாம் வியாக்கியானம் பண்றவ அது சுவாரஸ்யத்தை காட்டுற. நம்மளா கொண்டு படிச்சு வச்சிருந்தோம், ஏதோ இங்கிலீஷ் மீனிங் போட்ட புத்தகத்தை படிச்சு வச்சுங்கோ, டெல் மீ ஃபார் சர்டன் தான் போட்டிருக்கா பாருங்க. ஆனா அப்படி தேசிய அர்த்தம் பண்ணல, நிச்சயத்தையா பகவான கொண்டு போக கூடாதுன்னு சொல்ற தாத்திர சிந்திக்கல. கொண்டு போயிட்டா அப்ப பகவானுக்கு நிச்சயமா சொல்ல தெரியல அர்த்தம் வேணும், அப்படின்னா இதுக்கு சொல்லதான் அர்த்தம் வேணும். அப்படி இல்ல, அவர் நிச்சயமா சொல்லியிருக்காரு, இவனுக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு சொல்லு அதனா நிச்சயமா எடுத்துட்டு மேல போறேன்னு. இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம அந்த அளவுக்கு போகல. உடனே பகவான் சொல்றாரு, இந்த லோகத்துல ரெண்டு விதமான மக்கள் இருக்கா, ஒருத்தருக்கு எது எது யாருக்கு பொருந்தமோ அதனால நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். ஞான யோகின சங்கியானம் கர்ம யோக யோகினம் சொன்னார். அடுத்து உடனே அவன் கேட்டான், ஞான யோகம் பண்ண அவ்வளவுதானே, ஞான யோகம் பண்ண கர்மாவெல்லாம் விட்டுட்டு ஞான யோகம் பண்ணணும்னா உடனே ஆரம்பிக்கவே இல்லை சொன்னதுனா, இல்ல ஆரம்பிச்சதுலாம் விடுறேன் அப்படின்னா ரெண்டுமே அப்படி பண்றதுனால கிடையாது. ந கர்மனா மனாரம்பாத், கர்மாவை ஆரம்பிக்காததுனால நைஷ்கர்மியம், நைஷ்கர்மியம்னா அந்த இடத்துல ஞான நிஷ்டைன்னு அர்த்தம். போன கிளாஸ்லயே பார்த்தோம், கர்மா இல்லாதது சம்ஸ்கிருதத்துல வந்து இந்த ஆன்ற முதல்ல போட்டதுனால ஆப்சன்ஸ் ஆஃப் கர்மம்னு அர்த்தம் கிடையாது. வித்யை அவித்யை, வித்யைனா ஞானம், அவித்யைனா கர்மா. சில இடங்கள்ல ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது. ஞானம் அஜ்ஞானம் சொன்னா, அஜ்ஞானம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது, அஜ்ஞானம்னா இக்னரன்ஸ். அதுவும் ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி, ஞானமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அஜ்ஞானம்னா வேற ராங், தப்பா அதை போய் புரிஞ்சுட்டு பண்ணுங்க அப்படியே அர்த்தம் ஆயிடுது. அஜ்ஞானம் ஆயிடுறது, எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கலாம் அர்த்தம். அது மாதிரி இங்க என்ன அர்த்தம் கிடையாதுனா, நைஷ்கர்மம் நைஷ்கர்மனும் நிஷ்கர்மா, நிஷ்கர்மன ஆக்டிவிட்டியே இல்லாத தன்மைன்னு அர்த்தம் இல்லை, ஞான நிஷ்டைன்னு அர்த்தமா இருக்கு. பெருமை ஞானம்னா என்ன, எதையும் பண்ணா வரணும் அப்படி அர்த்தம் கிடையாது. சர்வதர்மான் பரித்தஜன் சொன்னார், அதுக்கு அர்த்தத்தை சரியா பார்க்கணும். சர்வதர்மான் பரித்தஜன் அப்படி மிரட்டமா பார்த்தா எல்லாத்தையும் விட்டுடு, ஒருத்தர் சௌக்கியமா இருந்துருக்காரு. கிருஷ்ணர் சொல்லிருக்காரு, என்ன சொன்னார்னா, சர்வதர்மான் பரித்தேஜி அப்படின்ட்டு சந்தியாவதனம் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம மாட்டுக்கு இருக்கான் அவனா அப்படி சொல்லல. அவர் அது சரியா தெரிஞ்சுக்கணும் அங்க அங்க வரைச்சு, அதுவும் நம்மள அர்த்தம் பண்ணக்கூடாது. சோ நைஷ்கர்மியம்னு கேட்டா எந்த விதமான கர்மாவும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஞான நிஷ்டான்னு அர்த்தம். நச்ச சந்நியசனாதேவ சித்தின்னு சொல்லது கச்சது, உடனே ஆரம்பிச்சதுனா விட்டுறதுனாலையும் உனக்கு சித்தியானது கிடைக்காதுன்னர். ஏன்? நகீகஸ்தி க்ஷணமபி ஜாது துஷ்ட கர்ம கிருது. ஒருத்தராலும் ஒரு க்ஷணம் கூட எந்த விதமான கர்மாவோ ஆக்டிவிட்டியோ பண்ணாமல் இருக்கவே முடியாது. அப்போ ஏதோ ஒன்று பண்ணிதான் ஆனும் ஜீவிக்கிறதுக்கு. காரியத்தை ஹெவச கர்ம சர்வ பிரகிருதி ஏற்கனவே எப்படி புரிஞ்சுக்கிறது? காரியத்தை ஹெவச கர்ம தன் வசம் இல்லாமல் காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ காத்தால இப்போ லெக்சர் கொடுக்கறதுக்காக கிளம்பி வந்துருக்கேன் நான். இன்னைக்கு என்ன பேசுறான்னு யோசிச்சுனே வரேன், யோசிச்சுனே போறேன், எங்கேயோ போயிட்டேன், ஆரேபுரம் தாண்டி போயாச்சு, ஆறு பி புறமே போயாச்சு, அங்கெங்கயோ போய் திடீர்னு பாக்குறேன், எங்கடா வந்திருக்கோன்னு பார்த்தா வேற எங்கேயோ இருக்கேன் நானு. அப்ப எனக்கே தெரியாம வந்து வண்டி ஓடிட்டு இருக்கேன் நானு. அப்ப அவ நம்ம பண்ற காரியம் அப்படிதான் இருக்கு, நம்ம வருஷத்துல நம்ம காரியம் பண்ணல, அங்க போய் பார்த்தா வேற ஏதாவது ஏரியா இருக்கு, அதெல்லாம் வண்டி வச்சுட்டு வந்து இந்த அப்பா வந்து நிக்கிறேன். சர்வஹா பிரகிருதி ஜெயிர் குணை, எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரகிருத்தினால உண்டானக்கூடிய குணங்கள். அப்ப பாடிக்கு ஒரு தானே ஆக்ட் பண்றதுக்கு ஒரு இந்த மோட்ல இருக்கு, டிஃபால்ட் மோட்ல பாடி ஏங்கிட்டு தான் இருக்கு, அதுக்கு சக்தி இருக்கு, அது நம்ம ஒட்டக்கூடாது. அப்படி வச்சு நம்ம தான் அதை எடுத்து கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா கர்மேந்திரியம் சரி ஓகே, நான் ஒருத்தர் சொன்னா கர்மேந்திரியெல்லாம் அடக்கிடுறேன் நானு, இது கண்ணை திறந்தாதானே பிரச்சனை, நான் கண்ணை மூடிடுறேன், கண்ணை கட்டிடுறேன் அப்படின்னா அப்படி கர்மேந்திரியான சமயம்னு ஏன் ஆசைய மனசாஸ்மரன், கண்ணை கட்டிருந்தா கூட மனசு எங்க இருக்கு, ஏற்கனவே பார்த்ததே நினைச்சிட்டு இருக்கு, அப்பயும் பிரயோஜனம் இல்லை. யார் அவன்? மித்யாச்சாரக. மித்யாச்சாரகன்னா ஹிப்போக்ரைட்னு அர்த்தம், ஹிப்போக்ரைட். சரி, ஆனா அதற்கு பதிலாக எஸ்து இந்திரியாணி மனசா நியமிய ஆரம்பத்தை, இந்திரியங்கள்லாம் ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி அவன் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு தான் என்ன ஆறுது, சக விசிஷ்யதே, அவன் தான் அவன் தான் ஸ்ரேஷ்டன் அப்படின்னு சொல்லி ஏழாவது பத்தியத்தை முடிச்சார். எட்டாவது பத்தியம் பார்க்க போறோம். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோக்ய கர்மணஹ ஷரீர யாத்ராபி சதே ந பிரசித்தேத கர்மணஹ. நியதம் குரு கர்ம, நியதமாக இருக்கக்கூடிய கர்மாவை செய் அப்படின்னார். அப்ப நியதம் என்ன பார்க்கணும், நியதம் தான் வியாப்தம். கீழே வியாக்கியானத்துல பிரகிருதி சம்சிஷ்டேனகி வியாப்தம் கர்ம, வியாப்தம் பேஜ் 123 சார், வேற பக்கா சரி, எட்டாவது ஸ்லோகம் சரியா. பிரகிருதி சம்சிஷ்டேனகி வியாப்தம் கர்ம, அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், வர்ணாசிரம தர்மம் தான் பேசிஸ் கீதை முழுக்க. இன்னைக்கு எல்லாம் அனர்த்தமா அப்படின்ட்டு இருக்கா, வர்ணாசிரம தர்மம் எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுட்டு கீதையை ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணவே முடியாது. ஏன்னா கீதையில சொல்லப்பட்ட சில அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சுட்டு தான் மேல கீதை போறது. அதுல ஒண்ணு வந்து வர்ணாசிரம தர்மம், நம்மளா முடிவு பண்ணிட்டு நான் அதை எடுத்துக்கன்னு சூஸ் பண்ண முடியாது. அப்ப நியத்தனானது வியாப்தம், வியாப்தனானது பிரகிருதி சம்சிஷ்டேனகி வியாப்தம் கர்ம. இந்த ஜென்மாவில என்ன சரீரம் கிடைச்சிருக்கோ அதுல என்ன குணங்கள் ஓங்கி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி கர்மா நடக்கும். ஏன் அவன் இதுல கத்திரினா இருக்கான், அப்ப கத்திரி யுத்தம் பண்றது கர்மா, எல்லாத்தையும் அங்க கொண்டு வந்து அன்வைக்கணும், இல்லாட்டி ஏன் சொன்னாலும் புரியாது. ஏன் அவனை கர்மா பண்ண கர்மா பண்ண சொல்றான், நான் யுத்தத்தை கொண்டு இருந்துட்டான் ரெடியா, அங்க யுத்தம் பண்ணி ஆடணும். அதனால சொல்றாரு பிரகிருதி சம்சிஷ்டத்துவம் அனாதி வாசனையா. சரி, எப்படி ஏற்பட்டது? இப்போ ஏன் அந்த ஜென்மாவில் இந்த பதவியில் இருக்கேன் அப்படின்னா அனாதி வாசனையா. அதை முதல்ல வி ஹேவ் டு கம் டு டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது ரொம்ப முக்கியம். வென் வி கம் டு டேர்ம்ஸ் இஸ் அவசர்ஸ் இருக்குங்களேன், பாதி துக்கம் போயிடும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இருக்கோம்னா பூர்வ ஜென்ம பழத்தினால தான் நம்ம இப்படி இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இனிமேல் வர திஸ் மொமெண்ட் இஸ் இன்எவிட்டபிள், ஸ்கூல் ஆஃப் யோகாவில் திஸ் மொமெண்ட் இஸ் இன்எவிட்டபிள் பட் நாட் த நெக்ஸ்ட். இந்த கணம் ஏப்படி இருக்குன்னா குரு ஜென்ம கர்மா, அடுத்த கணம் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். அப்ப இது வரைக்கும் ஏப்படி இருக்கும்னா இது வந்து பாஸ்ட் வாசனைகள், கர்மனன்ன வாசனைகள்னால எனக்கு இந்த பிறப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துட்டு இருக்கேன், பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி மை டெஸ்டினி. அது தெளிவா இருக்கணும். அந்த ஒரு எண்ணம் வந்துட்டுனால நமக்கு துக்கமானது பாதிங்கன்னா குறைஞ்சு போயிடுறது. அனாதி வாசனையா சரியா. நியதத்வேன சுசுகத்வாது அசம்பாவித பிரமாதத்வாச்ச கர்மனஹ. நியதத்வேனா அப்படி கரஸ்பாண்டிங் டு தி குணாஸ் அண்ட் தி வே ஷரீரா இஸ் மேட், அதுக்கு ஏத்த மாதிரி கர்மா பண்ண வச்சுக்கோ. அது எப்படி இருக்கு? சுசுகத்வா, அது ஈஸியா இருக்கு. இப்போ நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க, பீப்புள ஜென்ரலா லோகத்தை பாருங்க, அதாவது அப்சர்வேஷன் வந்து நிறைய விஷயம் கத்துக்க முடியும். லோகத்தை பார்த்தோம்னா சில பேருக்கு சில காரியம் இயல்பா வருது, சில பேருக்கு சில காரியம் இயல்பா வருது, சில பேருக்கு சில காரியம் இயல்பா வரல. அப்ப வராத அப்ப இதை எடுத்துட்டு பண்ண வச்சுக்கோ, விபரீதமா இருக்கு. ரோட்ல பாருங்க யாரும் எப்படி வண்டி ஓட்டுறான்ட்டு, சில பேர் அவ அந்த பசங்க சின்னதுல இருந்தே அப்படியே அப்படியே இயல்பா வருது. அந்த வண்டி ஓட்ட விதத்தை பார்த்தா அவளுக்கு அப்படிதான் ஓட்ட வருது அந்த பசங்களுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து கீதையினுடைய ப்ரூஃப். குணம்தான் ஒருத்தரை நடத்துறதுன்றதுக்கு நம்மளே பார்க்கலாம். அந்த ரஜோகுணமானது அவள் அதிகமா இருக்கிறனால தான் அப்படி வண்டியை ஓட்டுறான். தம்மா தூண்டிருப்பான் பார்த்தேன்னா அவன் வண்டி ஓட்டுறத பார்த்து வச்சுக்கோ அப்படி எவ்வளோ. ஏன்னா அந்த குணம் அங்கே ஆப்ரேட் பண்றது. இப்போ நம்ம ஆட்டு பசங்க பொதுவாக அப்படி ஓட்டாது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பயந்து தான் ஓட்டும். அப்படிதான் ஓடுறோம் நடிச்சுட்டு இருக்கோம் தெரியல. அப்ப அந்த குணம் அப்படி இருக்கு, அந்த குணம் தான் அங்க ஆப்ரேட் பண்றது. அப்ப அந்தந்த அந்த குணத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த குணத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வர்க் கொடுத்துட்டே இருந்தா முடியும். அப்பதான் அது அடங்குறது. அப்பதான் அதனாலதான் அது நல்லா இருக்கு. சாஸ்திரமானது அந்தந்த குணங்களுக்கு ஏத்தாலதான் அந்த காரியங்களை வந்து விதிச்சிருக்கு. ஒருத்தனுக்கு புத்தி விகாசத்துல ஒருத்தனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னா அப்ப அதுலதான் அவனுடைய கர்மா வந்து இருக்கு. சிந்தனம் பண்றது போறது வருதுன்னு இருக்கு. ஒருத்தருக்கு பிசிக்கலா தான் அவனுடைய இது இருக்குன்னா அப்ப அங்க ஒர்க்கில் தான் என்கேஜ் பண்ணணும். மாத்தி என்கேஜ் பண்ண வச்சுக்கோ முடியாது, ஒர்க் அவுட் ஆகாது. கர்மையே குரு அப்படின்ட்டு இல்லாட்டி நமக்கு அதான் அசம்பாவித பிரமாதத்தை பார்த்தோன்னா நமக்கு சரியா வராதன் எடுத்துட்டோம்னா அங்க தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் டு மேக் மிஸ்டேக்ஸ். அப்ப கர்மையே குருன்ட்டு ஏன் அகர்மனஹா அகர்மனஹா அந்த இடத்துல ஞான நிஷ்டான்னு அர்த்தம். அகர்மனகனா சும்மா இருக்கிறது அர்த்தம் இல்ல, தப்பா புரிஞ்சக்கூடாது. ஞான நிஷ்டன் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஞான நிஷ்டாயாக அப்படி கர்ம ஏவ ஜாயா, ஞான நிஷ்டையை காட்டிலும் கர்மாதான் ஜாய ஜாயானா சிரேஷ்டா இத்தியர்த்தம். நைஷ்கர்மியம் புரிஞ்சுன்னு சொல்ற முன்னாடியே இது பிரக்ரமாத்து அகர்ம சப்தேன ஞான நிஷ்டா ஏவ உச்சது. கர்மனா ஞான நிஷ்டா. ஞானநிஷ்டாதிகாரணஹ அபி அனபியஸ்த பூர்வதையாகி அநியதத்வேன துஷகத்வாது சப்ரமாதத்வாச்ச ஞானநிஷ்டாயாக கர்மநிஷ்டா ஏவ ஜாயசி. சரி, ஒருவேளை ஞானநிஷ்டைக்கு அதிகாரிகளாக இருக்கா வச்சுருக்கோம். ஏன்னா அதிகாரினா ஆரம்பிச்சு பண்ணணும், அதில் எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். அது அதிகாரியாக இருந்தால் கூட அனபியஸ்த பூர்வத்தையாகி அபியாசம் போகணும். ஞானநிஷ்டைக்கு நிறைய அபியாசம். ஏன்னா ஒரு காரியத்தை பண்றது நமக்கு அபியாசத்தை ஈஸியா டெவலப் பண்ணலாம், ஆனா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அபியாசம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒன் டே போனே தொடக்கூடாது. இருக்கு முடியுமா பாருங்க, போன் பேசினா முடியும். வேற யாரும் ஞாபகம் அவளுக்கு பண்ணி அவளுக்கு பண்ணி பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு நாள் போனை தொடாம இருக்கணும்னா முடியாது. ஏன்னா அதுக்குதான் நிறைய அபியாசம் போனோம். அப்ப ஞானிஷ்டைனா அப்ப ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுன்னு ஞானிஷ்டை வரப்போறது இப்போ. ஏன்னா முழுக்க யோகத்துல போகணும். அப்படி வரைச்சு ஆத்மனஹி அநியதத்வேன துஷகத்வாத் கஷ்டமா இருக்கிறதுனால சப்ரமாதத்வாச்ச கண்ட்ரோல் ஆகாம உட்கார்ந்து வச்சிருந்தோம் தள்ளி விட்டுடும் கீழே. அப்படி இருக்கிறதுனால ஞானிஷ்டாயாக கர்மநிஷ்டாயிரு ஜாயசி. கர்மா அப்படின்னு இருக்கிறதுலயே வந்து நமக்கு ஸ்ரேயசுங்க. கர்மணி கிரியமானேச்ச ஆத்ம யாத்தாத்ம ஞானேன ஆத்மனஹ அக்கர்த்திருத்வத்வ அனுசந்தானம் அனந்தரம் ஏவ வக்ஷதே. பேர் சொல்ல போறார், முன்னாடி இண்டிகேட் பண்ணிருக்கார். அப்படி கர்மயோகம்னா அப்ப ஞானம் வேண்டாம் அர்த்தம் இல்ல. கர்மயோகத்திலையும் ஆத்ம ஞானமானது வேணும், ஸ்வரூப ஞானமானது வேணும். அதனால்தான் ஸ்ரீவேஷ்ண சம்பிரதாயத்துல ஆத்மாவோட ஜீவாத்ம ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா எம்பெருமானுக்கு சேஷனா இருக்கிறதுன்னு போகும். சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம்னா அனுத்வேசதி சேத்தனத்துவம் போடுது. அணுவா இருந்துட்டு சைத்தன்யம் இருந்தா அது ஜீவன் இருக்கு. ஆனா சம்பிரதாய பிரகாரம் பார்த்தீங்கன்னா சேஷனா இருக்கிறதுதான் ஸ்வரூபமே, சேஷபூதனா இருக்கிறதான் வந்து ஸ்வரூபமே. எம்பெருமானுக்கு தாசன் அதுதான் ஸ்வரூபம். அப்ப அந்த ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டு வச்சுக்கோ, அப்பதான் கர்மயோகத்தை பிரவர்த்திக்க முடியும். இல்லாட்டி போய் இந்த கைங்கரியம் பண்ணு இந்த கைங்கரியம் பண்ணுனா அப்ப திருப்பி குழப்பம் வந்துட்டே இருக்கும். ஏன் இதை பண்ணணும், ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த கர்மாவை பண்றேன் இப்படிலாம் வேவரிங் வரும். எந்த கர்மாவை பண்ணாலும் கைங்கரியம் தான் என்ன பண்ண முதல்ல நம்ம வந்து கிங்கரஹ கிங்கரஹ கிங்கரஹனா கிங் கரோமி கிங் கரோமி என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும் கேட்டுனா கிங்கரஹான்னு பேரு. என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படி கேட்டுக்கணும். அது மாதிரி அதுதான் சுரூபமா இருக்கு, அப்படி இருக்கணும். அப்ப ஆத்மா அக்கர்த்திருத்துவ அனுசந்தானம் இது ரொம்ப முக்கியம். நான் வந்து சில பேருக்கு உண்டு, அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா மனுஷனா பிறந்ததுக்கு அகங்காரம் இருந்தா இருக்கும். எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே இதை பண்றேன் இங்கே இதை பண்றேன்னு சொல்ல நமக்கு வழக்கமா இருக்கு. அப்ப நான் பண்றேன்னு துவனிக்கிறது. கைங்கரியம் பண்ணா கூட நாங்க தான் எல்லாத்துக்கும் சப்ளை, நாங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க தான் பண்றோம், நான் தான் பண்றேன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு கூடாது. அக்கர்த்திருத்துவ கர்த்திருத்துவ அக்கர்த்திருத்துவ அக்கர்த்திருத்துவ அனுசந்தானம்னா நான் பண்ணலை, பெருமாள் பண்ண வைக்கிறேன். ஆச்சாரியனுடைய கட்டளை இப்படியே தான் சொல்லிக்கிறது, ஆனா பண்ணல. அப்ப அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆத்மனக அக்கர்த்திருத்த அனுசந்தானம் அனந்தரமே வச்சதுன்னு சொல்ல போறாரு. அப்ப கர்த்திருத்தது எங்க வைக்கிறதுன்னா, ஒன்னு குணம் பண்ணிட்டு இல்ல பெருமாள் பண்ணான், பெருமாள் பண்ண சொன்னான்ற மாதிரி எங்கேயோ அந்த ஏஜென்சியும் பிளேஸ் பண்ணும் சொல்ல போறாரு. அத்த ஆத்ம ஞானசி அப்படி கர்மயோக அந்தர்கதத்வாது சைவ ஜாயா நித்தியத்த. ஆனா ஞான யோக அம்சமானது கர்மயோகத்துல இருக்கு, ஏன்னா ஆத்ம ஞானம் அதுலயும் தேவையா இருக்கு, அதனால வந்து அதுவே சிறந்தது. கர்மனக ஞான நிஷ்டாயாக ஜாயஸ்ம வச்சனம் ஞான நிஷ்டாயம் அதிகார சக்தியோ உபபத்தியது. இப்போ கர்மயோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு. ஞான யோகத்துக்கு ஒருத்தருக்கு அதிகாரமே இல்லை வச்சுக்கோங்க, அப்ப போய் வாழ்க்கிட்ட கர்மாதான் பேசுன்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. யாருக்கு ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருக்கோ அப்ப கம்பேர்ல சொல்றது. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துக்கு அதிகாரமே இல்லை வச்சுக்கோங்களேன், அப்ப அதை போய் அவர்கிட்ட இது அதை விட காட்டு பேசுறதுலாம் வயசும் இல்லை, கர்மாதான் நீ பண்ணணும் சொல்லி முடிச்சிடலாம். அதனால சொல்றாரு ஞானிஷ்டாயாக ஜாயச வச்சனம் ஞானிஷ்டாயம் அதிகாரே சதி ஏ உபபத்தியத்தேன். எதி சர்வம் கர்ம பரித்தியஜ கேவலம் ஞானிஷ்டாயம் அதிகரோஷி தருகி. சரி, எல்லா கர்மாவை விட்டுட்டு ஞானிஷ்டைக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா, மேல ஸ்லோகத்துல கர்மஜ்யாயோ ஹெக்கர்மனகன்னு சொன்னார் இல்லையா, கர்மமானது அகர்மனக ஞானத்தை காட்டும் சிறந்ததுன்னார். அப்புறம் ஷரீர யாத்ராபி ச தே அதை இங்க விவரிக்க போற. ஞானிஷ்டாயம் அதிகரோஷி தருகி அகர்மனக தே, ஞானிஷ்டே இருக்கக்கூடிய உனக்கு ஞானிஷ்ட உபகாரீனி ஷரீர யாத்ரா அபி ந தேச்சதி. ஷரீரமானது மெயின்டைன் இருக்கணும், அதான் நம்ம பார்த்தோம் ஷரீரம் ஆத்தியம் கொண்டு தர்ம சாதனம். அப்ப ஞானிஷ்ட இருக்கா இருந்தா கூட அப்ப சரீரத்தை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எது மெயின்டைன் பண்ணுறது, எதோ சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ எதோ சாப்பிட்றது, இப்போ எந்த கர்மாவும் பண்ணி எப்படி சாப்பிட்றது இப்போ? அதான் சொல்ல போற, சரீரத்தை மெயின்டைன் பண்ணுமா இல்லையா, அதுக்காக நீ கர்மா பண்ணி தான் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் கர்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு எப்போ முடியும் அப்படின்னா ஃபுல்லி அப்சர்வ் இன்சைட். சில பேர்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள தியானத்துல யோகத்துல இருக்கா பாருங்க, அது எல்லாத்தையும் திருத்திக்காது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிப் இன்டு த ஃபேஸ், நானா கொண்டு அதில் போனேன்னு பண்ண முடியாது. அதான் தாத்பரியம் நீங்க சரியா. யாவத் சாதன சமாப்தி சரீர தாரணம் ந ச அவசியம் காரியம். சாதன சமாப்தி, சாதன சமாப்தினா அந்த மீன்ஸ் முடிகிற வரைக்கும் சரீரமானது தேவை, அதனால அவசியம் காரியம். நியாய அர்ஜித தனேன மகாயஜ்ஞாதிகம் கிருத்வா தத் சிஷ்டாசனேன ஏவ சரீரதாரணம் காரியம். சரி, இப்போ எப்படி, அப்போ எப்படி உடம்ப காப்பாத்துறது? இப்போ உடம்ப காப்பாத்தியானோ, உடம்ப காப்பாத்தியான், உடம்ப காப்பாத்துறாதான் கர்மாவோ ஞானமோ ரெண்டுமே பண்ண முடியும். கர்மயோகம் பண்ணாலாவது, கர்மயோகம் பண்ண பண்ண எதையோ பிரசாதம் கிடையாது சாப்பிட்டு இருக்கலாம். ஞான யோகம் பண்ணிச்சு ஒன்றுமே காரியமே இல்லை, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டால் அப்போ சொல்கிற நியாய அர்ஜித தனேன. இந்த காலத்துக்கு இதாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நம்ம அர்ஜனம் பண்ற தனம் இருக்கு, நியாய ரூபமா நியாயமான வழியில் வந்ததாகணும், நியாயமான வழியில் வந்ததாகணும். நான் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன்னா கம்பெனி முதல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முதல்ல பாருங்க, பிஎன்பியோ இந்த பேங்க் போட்டிருக்கான் ஃபுல்லாக ஃப்ராடு, அதில் ஒர்க் பண்ணால் தான் நான் வந்து பங்கு தெரியோ தெரியும் தெரிஞ்சோ தெரியாமல் வாங்கிட்டு இருந்துருக்கேன். அப்போ நியாய அர்ஜித தனேன மகாயஜ்ஞாதிகம் கிருத்துவார் தத் சிஷ்டாசனேன சிஷ்ட சிஷ்ட சிஷ்டனா ரிமைனிங் அர்த்தம் பேலன்ஸ் தத் சிஷ்ட அசனேன ஏத சரீரதாரணம் காரியம். யாகம் பண்ணி அந்த யாகத்தில் என்ன மீறதோ போட்ட இது இல்லையா, ஹவிஸில் என்ன மீறதோ அது சாப்பிடணும், அதுதான் வந்து சரீரதாரணம் பண்ணணும். அதனால இந்த காலத்தில் என்ன பண்ணிட்டேன்னா ஆகம பிரகாரம் நமக்கு பகவதாராதன் திருவாராதனம் வச்சு அந்த திருவாராதனத்தில் பெருமாளுக்கு என்ன அனுசேவை பண்ணுறோமோ அது வந்து எஃப்ஒய்ஐ தான் என்ன சொல்றப்ப நினைக்கிறேன், எஃப்ஒய்ஏ கிடையாது. எஃப்ஒய்ஏன்னு வச்சு வச்சுக்கோ அப்புறம் எதுவும் திரும்பி வராது நமக்கு. அதனால பெருமாளுக்கு நிவேதனம் கேட்டா எஃப்ஒய்ஐ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு, அவ்வளோதான் கடாட்சிக்கா பார்த்துட்டு வா, கண்டவுள்ள பண்ணதில் தான் பார்த்துட்டு கொடுத்து வர்றது ஏன்னு போட்டால் அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. அதனால அப்படி நிவேதனம் பண்ணிட்டு அவர் பார்த்ததே நம்ம பிரசாதம், அதை சாப்பிட்டு தான் நம்ம தேகத்தை பண்ணணும். அப்ப திருவாராதனம் பண்ணாத அன்னத்தை சாப்பிடவே கூடாது, அதுவே ஒரு திருட்டுன்னு சொல்லப்படுறது. பின்னாடி பகவானுக்கு படைக்காத உணவை நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அதுவே திருட்டு. அதனால ஆதர திருவாராதனம் நடக்கணும் லகுவா, ஏதோ இந்த காலத்துக்கு என்ன முடியுமோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமோ எத்தையோ ஒன்று அந்த மணியை அடித்து எதையோ ஒன்று பண்ணி அவரை குளிப்பாட்டி தொடச்சி விட்டு ஏ சந்தனத்தை பூசி அப்புறமாளுக்கு அதை காமிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஆகார சுத்தம் சப்தசுத்திகி சப்தசுத்தௌ திருபாஸ்பதிகின்னு சாந்தோகபிஷத்தில் இருக்கு. ஏன்னா ஆகார சுத்தௌ சுத்தமான ஆகாரம் சாப்பிட்றதுனால்தான் சப்தசுத்திகி சத்துன்னு மைண்ட் மனசானது சுத்தமாகும். சுத்தமான ஆகாரம் எப்படி கிடைக்கும்னா பெருமாளை பண்ணால் சுத்தமான ஆகாரம். பெருமாளுக்கு பண்ணாமல் நம்ம சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா அது திருட்டு போஜனம் ஆகிடுறது. அப்போ ஆகார சுத்தௌ சப்தசுத்திகி சப்தசுத்தௌ த்ருவா ஸ்ருதிகி மனசானது தூய்மை ஆக ஆக தான் தாரணா தியான இதுக்கெல்லாம் போக முடியும். மனசு வந்து அதனால பிராணாயாமத்தை யோக சாஸ்திரத்தில் பிராணாயாமத்தை கொண்டாடுற பிராணாயாமம் எவ்வளோ பண்ணுறோமோ அது அப்படியே நெருப்பு மாதிரி பொசுக்கிறது மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பொசுக்கிறது பிராணாயாமம் கரெக்டா. அப்போ பிராணாயாமம் பண்ணி பண்ணி பண்ணி அழுக்கெல்லாம் போக போக தான் அடுத்து தாரண தியானம் போக முடியும். அதுக்காக தான் பிராணாயாமம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யோகா. ஆசனன்றது ஒன்று தான் சொல்லிருக்காரு, ஆசனத்தை விவரிக்கல, ஆனால் பிராணாயாமது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிராணாயாமம் சித்தி செய்தால் தான் மேற்கொண்டு தியான இத்தியாதிகள்லாம் பலிக்கப்படுது. எங்கெங்கெல்லாம் பண்ணாம இருக்கிறது தானே சாப்பிட்டா இந்த காலத்துல எடுத்துக்கிறதா இருந்தா ஆராதனம் பண்ணாம திருவாராதனம் பண்ணாம சாப்பிட்டா பாபத்தை சாப்பிடற மாதிரி யாரு. அத ஞானிஷ்டி அப்படி கர்ம அகூர்வத்தக தேக யாத்திரா நசித்தது. ஞானிஷ்டனா இருந்தா கூட கர்மாவை பண்ணாட்டி தேக யாத்திரானது நடக்காதுன்ற. எத ஞானிஷ்டி அப்படி திரியமான சரீரஸ்ய யாவத் சாதன சமாப்தி மகாயஜ்ஞாதி நித்திய நைமித்திகம் கர்ம அவசியம் காரியம். ஞானிஷ்டனா இருந்தா கூட யாவத் சாதன சமாப்தி முடிகிற வரைக்கும் யஜ்யங்கள்லாம் பண்ணி நித்திய நைமித்திகா கர்மா பண்ணணும்ட்டார். எதச்ச கர்மயோகி அப்படி ஆத்மன அகர்த்திருவ பாவனையா ஆத்ம யாதார்த்த அனுசந்தானம் அந்தர்பூதம். கர்மயோகத்திலேயே ஆத்மாவுடைய ஞானமானதும் இருக்கு, கர்த்திருத்த தியாகமும் அதுலேயே இருக்கு. அதனால் அப்படின்னுட்டார். எதச்ச பிரகிருதி சம்சிருஷ்டசிய கர்மயோக சுஷக சொன்னதனுடைய சம்மரி, பிரகிருதி சம்சிருஷ்டசிய நமக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால தான் தேகம் இருக்கு. அப்போ அந்த தேகத்தினுடைய குணங்கள் பிறப்பு உண்டான விஷயங்களை அனுசரித்து கர்மா பண்ணது ஈஸியாக இருக்கு. அப்புறமாதச்ச எந்த விதமான குழப்பமோ இல்லை தவறோ ஏற்படாது. அதக ஞானிஷ்ட யோகியசிய அப்படி ஞான யோகாத்து கர்மயோகோ ஜாயான். ஞானத்திற்கு ஒருத்தர் எலிஜிபிலிட்டி இருந்தாலும் கர்மயோகா பண்ணுறது தான் பெட்டர்ன்றார். தஸ்மாத்வம் கர்மயோகம் ஏவ குரு இத்த அபிப்பிராய. லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப் இட் என்னன்னு கேட்டால் அதனால் நீ கர்மயோகம் தான் பண்ணணும் அப்படின்னார். ஏவம் தருகி திரவியார்ஜனாதேகே கர்மணக அகங்கார மமகாராதி சர்வேந்திரிய வியாக்குலதா கர்ப்பத்வேன அஸ்ய புருஷஸ்ய கர்ம வாசனையா பந்தனம் பவிஷ்யதி இது அத்ராஹ. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ கர்மயோகம் பண்ணணுன்னு அர்த்தம் திரவியம் இல்லாமல் கர்மயோகம் பண்ண முடியாது. இப்போ திருவாராதனம் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுனா அதுக்கு ஏதோ ஒன்று அரிசியோ பண்ணணுமா இல்லையா காய்கறியில் இதெல்லாம் அங்கேருந்து கிடைக்கும் கேட்டால் சம்பாதிச்சுன்னு ஆகணும். அப்போ சம்பாதிக்கிறதுன்னு சொன்னால் நான் சம்பாதிச்சேன் அப்படின்ற என்ன மனதுன்னு ஆறுது. அப்போ நான் சம்பாதிச்சேன் என்னுடைய இதுன்னு ரெண்டு வருதா இல்லையா, அப்போ தவிர்க்க முடியாமல் இருக்குமே கர்மயோகம் பண்ணுறவாளுன்னு கேட்டால் அப்போ சொல்கிறதுக்கு யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் எத்ர லோகோயம் கர்ம பந்தன ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கஸ்தமாச்சர. இப்போ அகங்கார மமக்காராதிகள் வந்தால் கர்ம பந்தனமும் கூட வந்துருக்கு. நான் எனது அதான் ஆழ்வார்கள் நீர் நுமதென்றவை வேறு முதல் மாய்த்து நம்மாழ்வார் சொல்லிச்சு நீர் நுமதுன்ற. நான் எனது கூட சொல்லலை, சொன்னால் அவருக்கு அந்த இஷ்டம் இல்லை. நீர் நுமது என்றவே வேறு முதல் மாய்த்துன்ற நினைக்காதீங்க, நான் நினைக்காதீங்க, என்னது நினைக்காதீங்க, முதல்ல அது விடுங்கோ அப்படிங்கிறது. அப்போ இந்த சங்கா வரலாம் கர்மயோகம் பண்ணுறவாளுக்கு அகங்கார மமக்காரங்கள்லாம் அவருக்கு நீயும். அப்படி வந்து திருப்பி கர்ம பந்தத்துக்கு ஏற்றுவார்கள்னு கேட்டால் கிடையாது. யஜ்ஞார்த்தாத் கர்மனாக அந்நியத்த யஜ்ஞத்துக்கு உண்டான என்ன திரவிய ரஜனம் இருக்கோ இல்லையா அதை தவிர லோகத்தில் சுவார்த்தத்துக்கு பண்ணக்கூடிய இடத்துல தான் கர்ம பந்தனமாக ஏற்படும். யஜ்ஞத்துக்கு உண்டான மெடிகல்ஸ் அர்ஜனம் பண்ணச்சு அந்த பந்தமானது வராது அப்படின்ட்டு. தடர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர. அதனால எல்லாமே என்னது யாகத்துக்காக பண்ணு, யஜ்ஞத்துக்காக பண்ணு, கர்ம யோகத்துக்காக பண்ணு, பண்ணினா உனக்கு அசோசியேஷன் வராதுண்டர். அசோசியேஷன் வரலாம் கர்ம பந்தமும் ஏற்படாதுண்டர். யஜ்ஞாதி சாஸ்திரீய கர்மசேஷ பூதாது திரவியாஜராதேயே கர்மனக அந்நியத்திர யஜ்ஞாது சாஸ்திரிய கர்ம, யஜ்ஞம்னா யஜ்ஞா எக்ஸெட்ரா, சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட கர்மாக்கள். அப்ப நமக்கு திருவாராதனை பண்றோம் வச்சுக்கோம். அதனாலதான் அந்த காலத்துல ஆச்சாரியனா வழி காட்டுக்கிட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா இச்சவருத்தி பண்ணிருக்காவா, அதுல கூட இவ்வளவு வைராக்கியம் பாருங்க. பெருமாள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு, எவ்வளவு வேணுமோ யாகத்துக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அவளுக்கு அவ்வளவு வைராக்கியம், அன்னைக்கு என்ன வேணுமோ அதுதான் அந்த கலெக்ட் பண்றது இல்லையா. நாளைக்கு பெருமாள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாமே, ஆனா அது கூட அவளுக்கு இல்லை, நாளைக்கு பெருமாள் கொடுப்பான். இன்னைக்கு என்ன தேவையோ அதை போய் நான் கலெக்ட் பண்ணேன். அப்ப சின்ன பாத்திரம் எடுத்துட்டப்போ பூர்த்தி ஆச்சுன்னா ஆத்தையும் வந்துடும், அவ்வளோதான். இன்னைக்கு எதுக்கு முடிஞ்சு போச்சு, அது முதலாமோ ரெண்டாவதாமோ மூணாவதாமோ என்னவோ. அப்போ யஜ்ஞாதி சாஸ்திரிய கர்மசேஷ பூதாத்து திரவியார்ஜனேதே திரவியார்ஜனாதேகே கர்மண அந்நியத்திர ஆத்மீய பிரயோஜன சேஷபூதே கர்மணி. ஆத்மீய பிரயோஜன, நான் சாப்பிட்றதுக்காக இல்லை என் குடும்பம் சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு சொந்த இதை போட்டுட்டு வந்தா பிரியமானே அயம் லோகா கர்மபந்தனா பவதி, அப்படிப்பட்ட கர்மால தான் கர்மபந்தனானது ஏற்படும். அத்தம் யஜ்யாபியர்த்தம் திரவியார்ஜனாதிக்கம் கர்ம சமாச்சர. அதனால நீ என்ன பண்ண கேட்டா, யஜ்யத்துக்கு என்ன தேவையோ அதுக்குண்டா திரவிய அர்ஜுனத்துல ஈடுபடு. தத்த ஆத்ம பிரயோஜன சாதனத்தையா யஹ சங்க தஸ்மாத் சங்காத்து முக்தக சரி சமாச்சர. அதனால உனக்காக தேட போற பந்தமானது அதுல ஏற்படாது. அதனால அதான் முதலே சொன்னேன், பெருமாளுக்கு என்ன பண்றது, திருவாரூர்ல பைக்கு வச்சிருக்க இன்னைக்கு தலிகை பண்ணலாம் அப்படின்னு கேட்க மாட்டான். பெருமாளுக்கு என்ன பண்றது அப்படின்னா அந்த மாதிரி பாவமே அந்த மாதிரி அதை பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். அர்த்தமா இருக்கு. ஏவம் முக்த சங்கேன யஜ்யாத்யதயா கர்மணி கிரியமானே யஜ்யாதிபிகி கர்மபிகி ஆராதிதா பரமபுருஷஹ அஸ்ய அநாதிகால பிரவிருத்த கர்மவாசனாம் சமுச்சித்ய அவ்யாகுல ஆத்மாவலோகனம் ததாதி இத்யர்த்தஹ. முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றார் எம்பெருமான். ததாதி ததாத்தினா கொடுக்கிறார். யாரு? பரமபுருஷஹ. என்ன கொடுக்கிறார்? அவ்யாகுல ஆத்ம அவலோகனம். அவ்யாக்குல, வியாக்குலம்னா கவலையில டிஸ்டர்பன்ஸ் இத்தியாதிகள், அவ்யாக்குலம்னா போக்கஸ்டான ஆத்மாவலோகனத்தை கொடுக்கிறார். அப்ப நமக்கு பகவான் தான் கொடுக்கணும் மோட்சத்தை கொடுக்கறது என்னதுன்னு கேட்டா, பக்தி யோகமோ பிரபத்தியோ மோட்சத்தை கொடுக்க போறது இல்லை. பக்தி யோகத்தினாலேயோ பிரபத்தினாலேயோ திருப்தி அடைந்த பெருமான் அவனுடைய கருணை, சரி ஓகே இவன் இதை பண்ணியிருக்கான் இதனால இவனுக்கு கொடுக்கலாம்னு கடைசியா கையெழுத்து போட வேண்டியது பெருமாள் தான். நம்ம பண்ண பக்தி யோகம் பிரபத்தி எல்லாம் வந்து ஒரு சப்சிடரி, ஒரு மீன்ஸ் தான், பிரின்சிபல் மீன்ஸ் கேட்டீங்கன்னா எம்பெருமானுடைய கிருபை தான். பட் அந்த கிருபையை சம்பாதிச்சுக்கணும். இப்போ கிருபையா எல்லாருக்கும் எல்லா மேலும் தான் இருக்குன்னு கேட்டா நம்ம அந்த கிருபையை சம்பாதிச்சுன்றது தேசிகனுடைய திருவுள்ளம். அப்போ ஆராதிதா பரமபுருஷ கர்மபிகி ஆராதிதா, எப்படிப்பட்ட கர்மா? யஜ்ஞாதிபிகி. அது எப்படி? முக்தசங்கேன. எப்படி? ஒவ்வொன்றா பின்னாடி கேட்டுட்டே வரணும். அசோசியேஷன் இல்லாம என்னது நான் எனதுன்ற அகங்காரத்தை மமக்காரம்லாம் விட்டுட்டு யஜ்யம் பண்ணுறதுக்காக பெருமாளோட ஆராதனத்துக்காக பண்ணக்கூடிய கர்மாவை பண்ணி அந்த கர்மானால ப்ளீஸான எம்பெருமா என்ன பண்ணணும்னு கேட்டால், நமக்கு அநாதிகால பிரவிருத்த கர்ம வாசனாம் சமுச்சித்திய, இந்த கர்ம வாசனைகள்லாம் போக்கி. ஏன்னா நமக்கு ஏன் இப்போ ஆத்மாவலோகனம் ஏற்படலைன்னு சொன்னால், அவ்வளவு மலங்கள் உள்ள இருக்கு மனசில், அதெல்லாம் இடப்படுறது தடுத்துட்டு இருக்கு, அதை போக்கணும். அதை அவனே போக்குறான் சமுச்சித்திய ததாத்தின்னு அர்த்தம். இதையே மிச்ச சாஸ்திரம்னு சொல்றது, யோக சாஸ்திரம்னு சொல்றது, ஈஸ்வர பரிதானத்தான் சொன்னா கூட இந்த மாதிரி விஷதமா சொல்லல. அதனால அதை கண்டனம் பண்ற. அதாவது யோகா மனது ரொம்ப முக்கியம். திருப்தி ஏன் சொல்றதுனா, இது யோகா சென்டர்னால மட்டும் இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும் யோகாவை. நியாயமோ சாங்கியமோ மீமாவோ எதுவா இருந்தாலும் யோகா தான் மீன்ஸ், மிச்சம் தியரி தான் மீன்ஸ். அதாவது ப்ராக்டிஸ் வந்துட்டாலே யோகா இடம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே யோகா தேவை. ஞானம் வந்துச்சுன்னா ஞானத்தை மனத்தில் வச்சுட்டே காரியத்தை பண்ணணும். காரியத்தை பண்ணுறதுனா அது யோகா தான். அப்போ வெறும் அஷ்டாங்க யோகா பண்ணுறேன் அப்படின்னா அதனால எல்லாரும் விழுந்துடுறேன். வெறும் அஷ்டாங்க யோகான்றது பெரிய பண்ண முடியாது. ஞான யோகத்துக்கு சமானம் உட்காந்து எங்கேயே பண்ணணும், பண்ண முடியுமா? அந்த யோகா பண்ணுறதுக்கு சரீரம் வேணும், சரீரத்தை வந்து சாப்பிடணும். ஆனால் வெறும் அஷ்டாங்க யோகான்றது நீங்கள் அதாவது அந்த கான்டெக்ஸ்ட்லேயும் சில வெளில எடுத்த மாதிரி ஆயிடுறது. அப்போ அஷ்டாங்க யோகத்தை எதுக்குள்ளேயோ வச்சுட்டு அந்தர்பாவம் பண்ணுறது காரியத்தை பண்ணணும். அதை மட்டும் மட்டுமே பண்ண முடியாது. அதுதான் அங்கே தாத்பரியமாக இருக்கு. யஜ்யம் எல்லா கர்மமும் சாப்பாடு மட்டும் யஜ்யாதி அப்படின்றது தான். ஆதிபதத்தினால எக்ஸெட்ரா. அதாவது சாப்பாடுனா எதுக்கு சாப்பாடுன்னா, சாப்பிட்றதே அந்த காலத்தில் இது வந்து இந்த கான்டெக்ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யஜ்ஞாதிகள் பண்ணி தான் வந்து சாப்பிடணுமே. அதில் பஞ்சமகா யஜ்யம்லாம் இருக்கு. யஜ்யம்னா வெறும் சாக்ரிஃபைஸ் மட்டும் அர்த்தம் இல்லை, இங்கே யாக யஜ்யம் அர்த்தம் இல்லை. சின்ன சின்ன அக்னி கலைகள்லாம் இருக்குது தினப்படியே, அதெல்லாம் பண்ணிட்டு அதில் சிஸ்டமாட்டை தான் சாப்பிட்டு ஜீவிக்கணும். இப்போ உங்கள் க்வெஸ்சன் என்ன? எல்லா காரியமும் யஜ்ய கர்மமாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி சொல்ல வந்தீங்க. அதாவது யஜ்யம்ன்றது ஒரு இண்டிகேஷன் கர்மாக்கு. என்ன கர்மான்றது அவாவா வர்ணாசிரமத்தை பொறுத்திருக்கு. இங்க வந்து அவர் என்ன பண்றாருன்னா, பொதுவா கர்மான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்க எக்ஸாக்டா நாட்டேஜ்ல நம்ம தெரியணும். இப்ப பிராமணன்னா பிறந்தான்னா, பிராமணன்ல பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பஸ்தனா, சன்னியாசியான்றதை பொறுத்து தான் என்னோட கர்மா அமையும், நித்திய கர்மா. சரியா? இவ்வளோ இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே வரைச்சு வெறும் என்ன பண்ணிட்டார், யஜ்யம்னு ஒரு வார்த்தையை வந்து போயிட்டார். அப்போ இட்ஸ் ரெப்ரஸன்டேஷன் அந்த இடத்துல. இப்போ எனக்கு இப்போ நான் கிரகஸ்தனாக்கன்னு வச்சுக்கோ, இப்போ கிரகஸ்தனாக வச்சு இப்போ சந்தியாவந்தனாதிகளாக்குன்னு வச்சுக்கோ, அந்த சந்தியாவந்தனத்தில் வரக்கூடியதான் அந்த பிராணாயம ஆச்சரம் இதெல்லாம். அப்போ அந்த கர்மாவை பண்ணுறதுக்கு இவைகள்லாம் என்ன இருக்கு, சப்சிடரியாக இருக்கு. அதை விட்டுட்டு என்ன கேட்டீங்கன்னா, அஷ்டாங்க யோகம் தனியாக எடுத்து நான் வெறும் பிராணாயாமம் பண்ணுறேன், அது வந்து அது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த யோகாவை யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்காக வந்தேன். யோகாவே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் இன்டு சம் ப்ராக்டிஸ். அப்போ யூ கான்ட் டேக் த மெக்கானிசம் சிம்பிளி அவுட் அண்ட் சே திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு. அதுக்காக சொல்ல வந்தேன். நீங்க கேட்டதுக்கு என்ன பதில் கேட்டீங்கன்னா, யஜ்யம்ன்றது ஒரு ரெப்ரஸன்டேஷன். யஜ்ஞாதின்னு போட்டதுனால எந்தெந்த கர்மா விதிச்சிருக்கோ அந்தந்த கர்மாவை பண்ணிச்சு பகவானுக்கு அர்ப்பணமா பண்ணிட்டு சாப்பிடணும், வாட் எவர் பி தி கர்மா. பட் இந்த காலத்துல நம்ம பண்றதுலாம் கர்மா இல்லை, அது நம்மளா இந்த காலத்துல கட்டாயத்துக்காக சில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இந்த சொன்ன கர்மயோகம் கிடையாது. கர்மயோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதோக்தமா அந்தந்த வர்ணாசிரமத்துக்கு என்ன டியூட்டியோ அந்த டியூட்டி தான். அதுதான் கீதையில் சொல்லப்பட்டது. சரியா? இன்னைக்கு இருக்கிற ப்ரொஃபஷன்லாம் கம்மியாகும் இல்லை, அது வந்து டியூ டு தி சேஞ்ச் இன் வாட் எவர் கண்டிஷன்ஸ், அது வேற. பகவானுக்காக பண்றது மட்டும் இல்ல, நமக்கு விதிக்கப்பட்டது. அது நம்ம இன்னைக்கு என்னன்னு கேட்டா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வி ஹவ் கம் ஃபார் அவே ஃப்ரம் வேதிக் வே ஆஃப் லைஃப். இதெல்லாம் வந்து இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் வே ஆஃப் லைஃப் தான். வேதிக் வே ஆஃப் லைஃப்ல ஒரு நம்ம தான் நம்ம சொல்ல முடியும், அடுத்ததாக சொல்ல முடியாது. இப்போ ஒரு பிராமண குடும்பத்தில் குழந்தை பிறந்ததுன்னா ஆண் குழந்தையாக இருந்தால் அதுக்குண்டான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த ஏழு வயசுல உபநயனம் பண்ணி வேதாத்தியனத்துக்கு அனுப்பிச்சிடுவா. அதுதான் அந்த பிரம்மச்சரியர்கள் முதல் கர்மம். வேதாத்தியனத்துக்கு போய் வேதாத்தியனம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா சமாவாசனம் பண்ணி அவனுக்கு கிரகஸ்தாசிரமத்தை இன்ட்ரடக்ஷன் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அப்பத்துலேருந்து அவனுக்குன்னு இண்டிவிஜுவலா அக்னி எல்லாம் பிரித்து அவன் திருப்பி ஆரம்பிக்கிறது. அப்பதான் அவனுக்கு அந்த கர்மா அவனுக்கு உண்டான கர்மா பண்ணுறதுக்கு யோகியதை. அது வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டோமா, மதியானம் பண்ணுவான், அக்னி சந்தானம் பண்ணிட்டோமா, இது பண்ணிட்டோமா வச்சுருந்தோம், சமிதாதானம்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அதுக்கப்புறமா கிரகஸ்தனா அவனுக்கு நிறைய கர்மா வருது, விதிக்கப்படுறது. அதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேலே யஜனம் யாஜனம்னா ஆறு கர்மா சொல்லப்பட்டிருக்கு, தானம் அதெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு லைஃப் லீட் பண்ணணும். அஷ்டமேத யஜ்யம்லாம் கூட வெறும் மந்திர ரூபமாக பண்ணலாம் கூட இருக்கு. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பிசிக்கலா இல்லாம மென்டலா பண்றதுலாம் கூட இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுமொத்தம் எவ்ரிதிங் இஸ் சாக்ரிஃபைஸ். பின்னாடி எல்லாம் வரப்படுது. ஓகேவா? சரி. லைவ்லிஹுட் கேட்டீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் கொடுத்துருவாங்க. பை வே ஆஃப் கிராண்ட் இருக்கிற இடமும் ஷேர் ஆஃப் ஃபுட்டும் வந்துடும். அதை தவிர அவனுக்கு வேண்டியது தானம் இத்தியாதிகள்லாம் வந்துடும். பேசிக் இது பேசிக் இஸ் வில் பி கவர்ட். நிர்பந்தம் இல்லாம இருந்திருக்கணும், இருந்திருக்கணும், இருந்திருக்கணும். அப்படியே ராஜசபையில சில பேர் வித்தியாசம் போயிருக்கா, ஆனா போனாலும் அவளோட கர்மாவை விட்டுட்டு போற மாதிரி இருக்காது, எல்லாமே அதுக்கு வசதியோட தான் இருக்கும். அவள் கர்மாவை பண்ணிட்டு, ஏன்னா ராஜசபையில ஒரு புரோஹிதர் போனோம், இல்லாட்டி ஒரு ஒரு மந்திரி போனோம், இதெல்லாம் வந்துச்சு, அந்தந்த காரியத்தை நிர்வாகம் பண்ணணுமே. அப்ப ஏன்னா இவன் நம்மள மாதிரி இந்த காலத்துல உடனே இல்லாட்டி விட்டு போறது இல்லை, அந்த காலத்துல அதுக்கு ஏத்த மாதிரி அனுகூலமா அவளுக்கு வந்து இருக்கும். அதனாலதான் இந்த காலத்துல அதை பிளேஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம பொருத்த முடியல, நம்ம நம்மளே நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக நிறைய ப்ரொஃபஷன் எடுத்துருந்தோம். அப்ப அதை நான் கம்மியாக பண்ணேன்னா ஆஃபீஸ் போறதுலாம் கம்மியாக பண்ணவே முடியாது, பண்ண முடியும். அங்கே போய் ப்ராஃபிட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு போகணும் நம்ம, இல்லையா? அது சரியா வராது. சொல்லுங்க, ஏன் தூங்கணும்? அதனால பெரியவா என்ன பண்றா, அதனாலதான் பாஞ்சராத்திர ஆகும் போது நம்ம லைஃப் ஸ்டைல குடுத்துருக்கா. இன்னைக்கு சம்பிரதாயத்துல எப்படி இருக்கணுன்றதுக்கு ஆன்மீகம் இருக்கு, முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்காக அந்த ஐயெல்லாம் போய் திருவாரத்துக்குள்ள எல்லா ஐயும் வந்துடுது, அதை பண்ணலாம் போகணும்னு இன்னைக்கு மறுமை பண்ணி கொடுத்துருக்கா. அப்ப அதை தெரிஞ்சு அது பிரகாரம் இருக்கணும். சரி, அது பிரகாரம் தான் இருக்கோமே கேட்டா, அது பிரகாரம் அன்னைக்கு இருக்க முடியறது இல்லை. அதனால நீங்க சொன்ன மாதிரி என்ன காரியம் பண்றோமோ அதுல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அப்படி இருக்க வேண்டியிருக்கான். தூங்குறதுன்றது அது ஒரு யோகம், அவ்வளவுதான். தூங்குறதுன்றது யோகம் ஆக்சுவலா, தூங்குறதுன்றது பரமாத்மாவோட நமக்கு ஒரு யூனியன் ஏற்பட போறது தூக்கத்துல. அதுல தூக்கமும் ஒரு யோகம் பேர், அதுக்கு தூங்க போறது சொல்ல மாட்டாரு, அது யோகத்துல இருக்கிறது. அந்த மாதிரி வந்துருக்கா, நம்ம தூங்குற மாதிரி தூங்குறது இல்லை, அது ஒரு யோகம். சரி, ஓகே. யஜ்ஞ சிஷ்டியனையே சர்வ புருஷார்த்த சாதன நிஷ்டானாம் நிஷ்டானாம் சரீர தாரண கர்த்தவியதாத்து கர்த்தவியதாம் அயஜ்ஞ சிஷ்டியான சரீர தாரணம் குருபதாம் தோஷம் ச ஆக. சரி, அப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த மாதிரி யஜ்ஞத்துக்கு அந்தர்பூதமா இல்லாம யஜ்ஞ சிஷ்டமா இல்லாதத சாப்பிட்டு தனக்காகவே இருந்துட்டு, ஏன்னா இருக்கிறத எனக்காக எல்லாம் எண்ணம் இருக்கா இல்லையா? அப்படி போகி சாப்பிட்றதுன்றது பார்த்தீங்கன்னா என்னன்னு, அதுவும் ஒரு இண்டிகேஷன் தான். போகத்தில் நிறைய விதமான போகங்கள் இருக்கு. போகம்ன்றது சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதுவும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ். அவ்வளோதான். அப்படி இருந்தால் என்னன்னு கேட்டால், அதோட தோஷத்தை சொல்ல போகிற சஹயஜா பிரஜா சிஷ்பா புரோவாச்ச பிரஜா பதி அனே நகச விஷயத்வம் ஏஷவோ இஷ்ட காமதுக்கு ஏஷவோ இஷ்ட காமதுக்கு. இப்போ சஹயஜாக பிரஜாக சிஷ்டுவா, முதல்ல பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணப்பவே அவளுடைய கர்மாவும் சிருஷ்டி பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்னு சிருஷ்டி பண்ண உடனேவே, வாட் இஸ் த மீன்ஸ் டு அட்டைன் தி தர்ம அர்த்த காம மோக்ஷ, அதுதான் வந்து லீகலி அலோவ்ட் பெர்மிட்டட் எண்ட்ஸ் ஆஃப் லைஃப், தர்ம அர்த்த காம மோக்ஷ. அப்ப தர்ம அர்த்த காம மோக்ஷத்தை எப்படி அடையலான்னு கேட்டா, சஹயஜ்ஞா எப்படி, வாட் ஆர் த வேரியஸ் மோட்ஸ் டு அட்டைன்டன்காக தான் இது. அதான் ரூல் புக் மாதிரி, ஹவு டு லிவ்ன்ற மாதிரி அதையும் படைச்சு விடுறாரு. அனேன பிரசவிஷத்வம், பிரசவிஷத்வம்னா யூ ஹேவ் டு ப்ராஸ்பர் வித் திஸ் அர்த்தமா இருக்கு. இதை கொண்டுதான் நீ உன்னுடைய இதை அடையணும், லீகல் மீன்ஸ் இதுதான் சொல்லிட்டு. இவைகள் என்னது, இஷ்ட காமதுக்கு, காமதேனு காமதேனு அர்த்தம்னா வேண்டி வேண்டிய விருப்பப்பட்டவைகள்லாம் கொடுக்கக்கூடியதான் காமதேனுக்கு பெயர். அப்ப எதுனா யஜ்யம் தான் கொடுக்கும், சரியா? அப்படின்ட்டு பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் இத்தியாதி ஸ்ருதேஹே நிருபாதிக பிரஜாபதி சப்தா சர்வேஸ்வரம் விஸ்வசிருஷ்டாரம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயணம் ஆக. பிரஜாபதி யாருன்னு கேட்டா அங்க நாராயணம் சொன்னார். புறா சர்க்காலே ச பகவான் பிரஜாபதி அநாதி கால பிரவிற்த்த அச்சித் சம்சர்க விஷாக உபசம்ஹித நாம ரூப விவாகாக ஸ்வஸ்மின் பிரலீனாக சகல புருஷார்த்த புருஷார்த்த அனர்காக சேத்தன இத்தர கல்பாக பிரஜாக சமீட்சிய. இதான தயாசத்திர ஸ்லோகத்துல தேசிய அற்புதமா சாதிச்சிருக்கார். அச்சித் அபிசிஷ்டான் ஜந்தூன் அவலோக்கிய, பழைய காலத்துல என்ன அடைஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப இருக்கிற மாதிரி நமக்கு அச்சேத சம்பந்தம் கிடையாது. இப்ப நமக்கு அச்சேத சம்பந்தத்தோட நம்ம இருக்கோம், சரீரம்ன்றது அச்சேதனம் தான். ஆனா எனக்கு இதோட சம்பந்தம், உங்களுக்கு உங்களுக்கு சரீரத்தோட சம்பந்தம், இப்ப இதுவரை இருக்கனால எனக்கு ஒரு பேர் ஃபார்ம் எல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா பிரளயத்துல என்னன்னு கேட்டா இதெல்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகி எங்கேயோ இடத்துல ஒட்டிட்டு இருப்போம் அச்சேதனத்தோட. ஏன்னா இன்னும் முக்தி ஏற்படல, அதனால ஏதோ ஒரு அச்சேதனத்தோட எல்லாம் ஒட்டிந்து இது சேதனமா அச்சேதனமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அச்சித் அபிசிஷ்டான் அச்சித்தை காட்டிலும் இது வேற சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் ஒட்டிட்டு இருப்பான் ஜந்துக்கள்லாம். அதை பார்த்த பெருமாளோட தயாதேவிக்கு ஒரு ஜாத நிர்வேதா விஜயோதனா இருக்கு. அப்ப சிருஷ்டியை பண்ணி ஒரு சரீரத்தோட சேர்த்து இதுதான் வழி அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் எல்லாமே இருக்கு சம்பிரதாய பிரகாரம். அதுதான் இங்க சொல்றார் சர்க்ககாலேந்த பகவான் பிரஜாபதி அநாதிகால பிரவிற்த்த அசித் சம்சர்க்க விவசாக. அநாதிகாலமா இருக்கக்கூடிய அந்த சம்சர்க்கம் இருக்கு இல்லையா, அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதனால உபசம்ஹிருத்த நாமரூப விபாகாக. நாமரூபம்லாம் போயிடுச்சு, இப்போ ஒரு ஃபார்ம் ஒரு நேம் இதெல்லாம் இல்லை ஜீவாத்மாவுக்கு. அப்போ இப்ப இருக்கு நமக்கு ஏன்னு கேட்டால் நமக்கு தனியா பாடி இருக்கு, ஒரு யூனிட் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா பழைய காலத்துல அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்வஸ்மின் பலீனாக சகல புருஷார்த்த அனர்காக. புருஷார்த்தம்னா தர்ம தர்மார்த்த கம மோக்ஷ. எந்த புருஷார்த்தத்துக்கும் அனர்கம் அனர்கமே எலிஜிபிலிட்டியே இல்லை இப்ப, ஏன்னா சரீரமே இல்லை. அப்படி சேத்தன இத்தர கல்பாகனா அச்சேத்தனமா இருக்கக்கூடிய பிரஜாகா சமீட்சிய, அந்த பிரஜைகள்லாம் பார்த்துட்டு ஜீவாத்மாக்களை பார்த்துட்டு பரம காரணிக்க தது ஜீவ விஷயா ஸ்வ ஆராதன பூத யஜ்ய நிர்வத்தையே யஜ்ஞி சக தாகா திருஷ்டுவா ஏன் வாச்ச. என்ன பண்ணார் அப்போ அவள்லாம் சரீரத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுத்தா மட்டும் போறாது, ஒரு டிபார்ட்மெண்ட்னு ஆரம்பிக்கிறான் வச்சுருந்தோம், அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னு நான் வந்துட்டேன் அவளுக்கு. உங்க டிபார்ட்மெண்டோட வேலை இதுதான் இல்லையா, கம்பெனி எடுத்துனா நம்ம ஈஸியாக போய் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் புதுசாக டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வரல, அதுக்கு உண்டான இது என்ன, அந்த டிபார்ட்மெண்ட் ஹாஸ் டு ஃபங்க்ஷன் இன் லைன் வித் தி எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன். தானாக பண்ண முடியாது, ஃபண்ட்ஸ் எல்லாம் மிஸ்அப்ரேட் பண்ண முடியாது. இன்னைக்கு நமக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன கிடையாதுன்னா இந்த சரீரத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண தெரியல. எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாதிரி இருக்கோம், இப்போ நம்ம அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம், நம்மளும் அப்படி தான் இருக்கோம். இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மீன்ஸை பெருமாளுக்காக இருக்குன்ற நமக்கு எண்ணம் போய் நமக்காக இருக்கு நம்ம அவசியம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே பண்றான், எதுக்கு ஒர்க் பண்ண கேட்டா அவன் வந்து கவர்மெண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணல, அவனுக்காக தான் போறான். அதுதான் நம்மளும் இருந்துருக்கோம். இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்வ ஆராதன பூத யஜ்ய நிர்வத்தையே, தனக்கு ஆராதனமாக இருக்கக்கூடிய யஜ்யங்களை பண்றதுக்கு யஜ்ஞி சக சாஹா சிஷ்டுவா, கூடவே ஜீவாத்மாக்கள் சரீரம் கொடுத்து இதுதான் நீங்க பண்ணணும், எதுக்கு தர்ம அர்த்த காம மோட்சத்தை அடையறதுக்கு அப்படின்னு வாச்ச. அனேன யஜ்ஞன ரசபீஷன் கேட்டா இப்படிப்பட்ட இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணும், அதனால்தான் யூ ஹவ் டு அட்டைன் யுவர் வாட் எவர் யூ டிசைர். ஆத்மனஹா விருத்தியும் குருத்வம், உங்களுடைய ஸ்ரேயஸை நீங்கள் அடைய வேண்டும். ஏஷ பஹ யஜ்ஞ பரமபுருஷார்த்த லட்சண மோக்ஷாக்கிய காமசிய தது அனுகுணானாம் ச காமானாம் பிரபூரயிதா பவது. இப்படி இந்த யஜ்யங்களானது உங்களுடைய வாட் எவர் டிசைர் அதை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவைகளுக்கு இருக்கட்டும் அப்படின்னார். கதம் அப்படின்னு கேட்டா தேவா அன்பாவயதா நேன எங்க இருக்கு சக யஜ்யான்னு ஒரு பாடம் இருக்கு, சக யஜ்னி பாடம் இருக்கு. சக யஜ்னி தான் சரி, உத்தம சாமி எழுதி உத்தம சாமி புத்தகமா உத்தம உத்தமர் தான் சக யஜ்னி தான் சரியான பாடம் ஞாபகம். அடுத்த கிளாஸ் வேறு பண்ணுறேன்னா சக யஜ்யான்னு கிடையாதுனா சக யஜ்னா யஜ்யங்களோட கூட அந்த டெக்னிக்கல் இது சக யஜ்யானா அதுக்கும் அதை அர்த்தத்தை கொண்டு வரலாம். ஆனா சக யஜ்யின்னு சரியான பாடம் சக யஜ்யி. நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. தேவான் பாவயதான் தேவா பாவயந்து பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரமவா அப்சத. என்ன பண்றாருன்னு கேட்டா சிருஷ்டியை பண்ணி முந்தின ஜென்மங்கள்ல அவாவா பண்ண புண்ணிய கர்மாக்கு ஏற்ற மாதிரி அவாவான் சரீரம். அப்ப சில பேர் இந்திரனாராம், சில பேர் பிரம்மா வரான், சில பேர் அப்படி யாரா இல்லையா. அப்ப தேவதைகள் ஆகி அந்தந்த தேவதைகளுக்கு சில பவர்ஸ் கொடுக்குறாரு. அவளை என்ன பண்ற சிலதான் கொடுக்கறதுக்கு அவளை பவர்ஸ் கொடுக்குறாருனோ. அப்ப அந்த தேவதை எப்ப அந்த பலனை கொடுக்கும் நமக்கு, நம்ம அந்த தேவதை ஆராதனை பண்ண தான் கொடுக்கும். அப்ப அந்த தேவத்தைக்கு உண்டான யஜ்யதா இருந்தா அதை அந்த தேவத்தையை ஆராதனை பண்ண அந்த தேவத்தையோட அந்த பலனை கொடுக்க போறது. இப்ப தேவதைக்கு பலன கொடுத்தா தேவதை என்ன பண்ண போறது, அந்த இதை கொடுக்கறது ஆராதனை பண்ணா அதற்கொண்டு திருப்பியும் அவளை அபிஷேகம் பண்ணும். இப்படியும் சைக்கிள் போடுது, நீ அவளை கவனிக்கிற, அவ உன்னை கவனிப்பா, திருப்பியும் கவனிக்கணும், இப்படியும் போடுது. பரஸ்பரம் பாவையந்தா, நம்ம அவளுக்கு எங்கேயத்தை ஒழுங்கா பண்ணோம்னா அவ மழை கொடுக்க கொடுக்கப்பட, மழை வந்தா விளைச்சல், திருப்பி விளைச்சல் என்ன பண்ணணும், செயினை பிரேக் பண்ணிட்டு செயினை பிரேக் பண்ணக்கூடாது. சரி வந்த வரைக்கும் போறோம், இனிமேல் நமக்கு கனெக்ஷன் இல்லை, நான் எனக்கு சாதனை சொல்லக்கூடாது, திருப்பி வந்ததையே வச்சு நான் அவளை திருப்பி பண்ணணும். இது நார்மல் பூர்வ மீமாம்சை. ஆனா இங்க வேதாந்தம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமிய பகவானை இருந்துட்டான், ஆனா அவளுக்கு அந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கான். அப்ப இந்த பண்ணச்சே எஜ்ஜபி இதுல கொடுக்க போற அந்த ஹபிசாது பெருமாள் தான் போறது, இதனால பேருக்கு அவ வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. அதான் தேவான் பாவேதா அனேன தே தேவாக பாவயந்து பகா, பகான யுஷ்மான் உங்களை அவர்கள் பாவிக்கட்டும். பரஸ்பரம் பாவையந்தா ஸ்ரேயம் பரம் அவாப்சத. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க மனுஷாலான பண்ண யஜ்யம் பண்ணி தேவத்தைகள் ஆராதனை பண்ற, தேவதைகள் திருப்பி யஜ்யம் பண்ணது உண்டான விஷயங்கள் அவளுக்கு கொடுக்குற அப்படிங்கிற அனைவரு தேவதாராதன பூத்தேன தேவான் மத் சரீர பூதான். இது சம்பிரதாயம். தேவர்கள்லாம் யாரு, என்னுடைய சரீரத்தை என்னுடைய சரீரமாக இருப்பவர்கள் தான். அதாவது விசுத்தாத்வைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எதையும் விடாமையே வேதாந்த வாக்கியங்களுக்கு பூர்த்தியா ரிகன்சல் பண்ணலான்றது விசுத்தாத்வைதம். அத்வைதத்துல அப்படி பண்ண முடியாது, சில விஷயங்களை விட்டாதான் அவா பட்சம் பிரகாரம் வேதாந்த வாக்கியங்களுக்கு ரிகன்சல் பண்ண முடியும். அப்ப என்னதுன்னு கேட்டா, எதையுமே விட வேண்டாம், எதையும் மாயை இல்லை, எதுவும் நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணுறோம் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு. எப்படி அது பண்ணலாம், அப்ப ஒற்றுமை எப்படி சொல்றதுன்னு கேட்டா, இப்ப எப்படி நம்மளோட பிசிக்கல் பாடியில பாக்கச்சு இந்த ஆத்மா அந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இது ஒரே யூனிட் தான். ஸ்ரீராம்னு சொன்னா தனியான வரப்போறதுல சரியா தற்போது ஒரு யூனிட்டா வரப்போறது இப்போ. அது மாதிரி பிரம்மம் சொன்னா ஒண்ணுதான், ஆனா அந்த பிரம்மமானது விசிஷ்டமாவே இருக்கு. எப்பயும் எதோட விசிஷ்டமா இருக்குன்னு கேட்டா, ஜீவாத்மாக்களையும் அச்சித்தையும் சேர்ந்ததாவே இருக்கு. என்ன ரிலேஷன் கேட்டா, சரீர ஆத்ம பாவ சம்பந்தம். பரமாத்மாவானது ஆத்மாவா இருந்திருக்க மொத்த யூனிட்டுக்கும், அப்ப அந்த ஜீவாத்மாக்களோ அச்சித் வஸ்துக்களோ அதுக்கு சரீரமா இருந்திருக்கு. சரீரம் நம்ம நினைக்கிற மாதிரி கைகால சரீரம் இல்லை, அதுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசமா இருந்திருக்கு. அதாவது மத் சரீர பூதான், தேவர்கள்லாம் யாரு, மத் சரீர பூதான், கிருஷ்ணனுடைய பகவானுடைய சரீரமாக இருக்கக்கூடியவர்கள். மத ஆத்மகான், என்னை ஆத்மாவாக உடையவர்கள். ஆராதையத அவர்களை ஆராதனை செய். அகம் ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சு சொல்லப்படுற ஒன்பதாம் அத்தியாயத்துல, நான் தான் மொத்த யஜ்யத்தினருக்கும் போக்தா, அதுல போடக்கூடிய எல்லாமே என்னதான் சேர வரப்போறது, நான் தான் பிரபு லார்ட். யஜ்யன் ஆராதிதாக தே தேவாக மதாத்மகாக ஸ்வ ஆராதனாபேட்சித ஸ்வ ஆராதனாபேட்சிதான் அபனாத்யைஹி யுஷ்மான் புஷ்ணந்து. அபானாத்யைஹி யுஷ்மான் புஷ்ணந்து. அவ என்ன பண்ணுவா, நீங்க அவளுக்கு ஆஃபர் பண்ற ஆபரேஷன் வச்சுட்டு அவ உங்களை திட்டி போஷிப்பா. சரியா, ஏவம் பரஸ்பரம் பாவையந்தா பரம் ஸ்ரேயோ மோக்ஷாக்கியம் அவாப்சத. இப்படி பன்னெண்டு இருக்கக்கூடிய பலன்களை அடைய வேண்டும்னு சொன்னார். ஆனா மிச்ச மோக்ஷத்தை காட்டிலும் இருக்கக்கூடிய எத்தனை பலன்களை கொடுக்கறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனா மோக்ஷத்தை கொடுக்கறதுக்கு அவளுக்கு அருகதை இல்லை. அதனால்தான் மோக்ஷத்தை விரும்புறவா எம்பெருமானை மட்டும்தான் அடையணும், அவன் தான் அதுக்கு கொடுக்கறதுக்கு ஷான். சரியா, இஷ்டான் போகான் வோ தேவா தாஸ்யம் தே யஜ்ஞ பாவிதாஹ தைர் தத்தான பிரதாயேப்யோ யோ புங்க்தே ஸ்தேனயேவ ஸஹ. இதான் சொன்னார். இப்போ ஸ்தேனஹ ஸ்தேனஹ ஸ்தேனஹனா திருட திருட ஸ்தேனஹனா திருட. யார் திருட? தைஹி தத்தான் அப்பதாயேப்யோ யோ புங்க்தே. தைஹி தைஹின தேவர்களால, தேவர்களால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கணும், திருப்பி அவளுக்கு படைக்காம அவளுக்கு கொடுக்காம யோ புங்க்தே. ஒரு தடவை எங்கே பண்ணா நல்ல விளைச்சல் போறோம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வந்ததுலேருந்து அவளுக்கு எங்கேயத்தை பண்ணாம சாப்பிட ஆரம்பிச்சுதான் வச்சுக்கணும், அவன் திருடன். சரியா, ஏ இஷ்டான் போகான்ஹி வஹ தேவாஹ தாஸ்யந்தே. அவ என்ன இஷ்டமோ அதை கொடுத்துட்டு இருக்க போற. யஜ்ய பாவிதாக, யஜ்யத்தினால பாவிக்கப்பட்ட அந்த தேவர்கள் என்னென்ன டிசைர் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்றா. அப்படி பண்ணிட்டே இருந்துச்சு, ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. அப்ப யூ நாட் சப்போஸ் பிரேக் இட் சைக்கிள், இல்லாட்டி ஒரு தடவை வந்து இதை எடுத்துக்கொண்டு அப்ராபே பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இதுல இந்த தேனகால எல்லா சாஸ்திரமும் சொல்றது, யோக சாஸ்திரம் கூட ஒரு யோக சூத்திரம் இருக்கு. எதெல்லாம் யமஹா, யம நியம அஷ்டாங்கத்துல முதல் அங்கமானது யமஹா, யமஹா நியமஹா. யமான்றது எக்ஸ்டர்னல், நியமஹான்றது இன்டர்னல் இல்லையா. அப்போ அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரக, இந்த அஞ்சும் யமஹா. ஃபர்ஸ்ட் அஹிம்சா சத்தியத்தில் இருக்கிறது, அப்புறம் அஸ்தேய, அஸ்தேயம் தான் என்ன, அஸ்தேயம்னா என்ன, அஸ்தேயம் தான் திருடாமல் இருக்கிறது, அஸ்தேயம் தான் திருடாமல் இருக்கிறது. பிரம்மச்சரியம் தான், பிரம்மச்சரியத்தெல்லாம் இப்போ போனாமல் அர்த்தம் பண்ணுற பிரம்மச்சரியம்னா ஏன்னா ஃபாரினர்ஸ் கிளாஸ்கள் பண்ணுறது, அவளுக்கு எடுக்கிறதால எதாவது சொல்ல முடியல, அதனால் அதை என்னமோ மாடிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் பிரம்மச்சரியம்னா. அப்புறம் அபரிக்கிரகா, பரிகிரகம்னா ஸ்வீகாரம் பண்ணுறது, அபரிகிரகம்னா எடுத்துக்காமல் இருக்கிறது, அதுக்கு அர்த்தமாக இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் இருப்ப, திருடுறதுக்கும் எடுத்துக்காமல் இருக்கிறது என்ன வித்தியாசம் கிடையாதுன்னா, சரீரஸ்தி மாத்திர வத்திரிக்த போக சாதனா ஸ்வீகாரா அஸ்வீகாரா. அதாவது பரிகிரகம் இல்லாமல் இருக்க முடியாது, நம்ம வந்து ஜீவனம் பண்ண வச்சுக்கணும், ஏதாவது ஒன்று ஸ்வீகரிச்சுருந்தா ஆகணும். அது எப்ப சரீரஸ்தி மாத்திர வத்திரிக்த, சரீரஸ்தி சரீரத்துக்கு என்ன மெயின்டெனன்ஸோ எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாக வாங்கினா அதுதான் பரிகிரகப்படுறது. பட் யார் ஜீவன் எது, இப்போ நம்ம பார்த்தோம்னா சாதனம் சரீர மாத்தியம்ங்கிறது தர்ம சாதனம் பார்த்தோம். அப்போ தர்ம சாதனமாக சரீரத்தை மெயின்டைன் பண்ணுமா இல்லையா, அதுக்கு என்ன தேவையோ அதை தானமாக வாங்கிட்டு ஜீவிக்கலாம். ஆனால் அதை தாண்டி சரீரஸ்தி மாத்திரம் வெத்திரிக்த, அதை தாண்டி இன்னும் போகத்துக்காக வைக்கலாம்னு சொன்னால் அப்போ அதுதான் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரிகிரகமாக இருக்கு. அப்போ அஞ்சு யமங்கள் சொல்கிறார், அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம். அந்த அஸ்தேயம் தான் இடத்துல இப்போ ஸ்தைன்யம், ஸ்தேனக ஸ்தேனகனா திருடன். எவன் திருடினாரான்னு கேட்டால், நம் யாகத்தை பண்ணி கிடைக்கப்பட்ட வஸ்துக்களை திருப்பி யாகத்துக்கு யஜ்யத்துக்கு யூஸ் பண்ணாமல் ஸ்வார்த்தத்துக்காக யூஸ் பண்ணவன். யஜ்ய பாவிதாக யஜ்யேன ஆராதிதாக மதாத்மகாக தேவாக, யஜ்ய பாவிதாக யஜ்ய பாவிதான யஜ்யேன பாவிதாக, யஜ்யத்தினால பாவிக்கப்பட்ட இல்லையா தேவர்கள் இருக்கால என்ன பண்றாவா, இஷ்டான் போகான் பக தாசியந்தே, உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்குன்னா இடத்துல லோகத்தை பார்த்து இதை சொல்ற பரமபுருஷார்த்த லட்சணம், மோக்ஷம் சாதயித்தான் ஏ இஷ்டாக போகாக தான் பூர்வ பூர்வ எங்க பாவிதா தேவாக தாசியந்தே. இப்ப என்ன பண்ணுமோ அதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட யஜ்ஞங்களுடைய பலனா கொடுக்குற. நம்ம என்ன பண்ணோம், உத்தரோத்தர ஆராதனை பேசுதான் சர்வான் போகான் பக தாசியத்தை இத்தியர்த்த, பின்னாடி வரக்கூடிய யஜ்ஞத்தை பண்றதுக்கு உண்டான வஸ்துக்களும் அவர் கொடுத்துருக்கா. அதாவது ஆராதனை முதல்ல, பின்னாடி போகங்கள் கிடைக்கிறது, அந்த போகங்களை கொண்டு திருப்பியும் வரக்கூடிய யாகங்களை பண்ணணும் சரியா. அதாவது ஃபியூச்சரில் வரக்கூடிய சாக்ரிஃபைஸுக்கு உண்டான வஸ்துக்களை அவர் கொடுக்குறார். இப்போ த ஆராதனாத்ததையா தைகி தத்தான் போகான் தேர்த்திய அப்பிரதாய, பிரதாய பிரதாயனா கொடுத்துட்டு அப்பிரதாயனை கொடுக்காம, அப்படி கிடைக்கப்பட்ட அந்த விளைச்சல் இருக்கே விளைச்சல் புரியறதுக்காக சொல்றேன். அதாவது இது எல்லாமே வந்து சங்கேதம் தான், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் எங்க எவ்வளோ தேவையோ. அப்படி ஒரு பண்ண மழை பெஞ்சது, ஒரு விளைச்சல் வந்தது, அப்ப விளைஞ்சதுல திருப்பியும் அதை யஜ்யத்துக்கு யூஸ் பண்ணாம என்ன பண்ற, யோ புங்கே புங்கே புங்கன எவன் சாப்பிடுவானோ இல்ல அனுபவிப்பானோ சோர ஏத சகா அவன் திருடன். சௌரியம் நீ, இப்ப சௌரியம்னா என்ன டிபெண்ட் பண்ணுமா இல்லையா, என்ன இப்ப எது திருட்டு எது திருட்டுன்னு சொல்லணும், என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம். கெட்டிக்கார லோகத்தில் வக்கீல்கள் இருக்கா பாருங்க, ரொம்ப கெட்டிக்காரா, கேஸை உடைக்கிறதுக்கு அவளுக்கு தெரியும், ஏன்னா ரூல்ஸ் அவளுக்கு தெரியும். ரூல்ஸ் தெரியறதுனாலேயே இது வந்து ரூல் பிரகாரம் தான் இருக்குன்னு சொல்ற சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கு. அப்போ கிளியர் டெஃபினேஷன் இருந்தால் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ பாஷிகா எக்ஸ்பிளைன் பண்ணுற, சௌரியங்கி நாம திருட்டுனா என்னன்னா, அந்நதியே தத் பிரயோஜனாயேவ பரிக்ளப்தே வஸ்துனி, அந்நதியே அந்நதியேனா அடுத்த வருடம், மதியா மதியான என்னுடையது, துவதீயான உன்னுடையது, அஸ்மதீயான நம்முடையது. அப்ப அந்நியதீயேனா அடுத்த வாழ்வுடது. சரி, அடுத்த வாழ்வுடதுன்னு அவ யூஸ் பண்ணல, அதனால நான் கொண்டு வந்தேன் அவன் சொல்லலாம். இப்போ அந்த சொல்லப்பாங்க இங்கிலீஷ்ல ராப்தி பீட்டர் பே பால் அப்படின்னு சொல்றேன் கதைகள்லாம் இருக்கு, இருக்கவங்க கொள்ளடிச்சு அவன் சும்மா வச்சிருந்துக்கான் அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா, அதை ஜஸ்டிஃபை பண்ணாலும் இல்லையா. அப்ப பதம் போட்டர் தத் பிரயோஜனாய ஏவ பரிக்ளத்தே, அவனுடையது அவனுடைய பிரயோஜனத்துக்காக வச்சிருந்துருக்கான். சரியா, வஸ்துனி வஸ்துனா அந்த வஸ்துவில ஸ்வகீயதா புத்தி தத்துவா தேன ஸ்வாத்ம போஷணம், ஸ்வகீயதா புத்தின்னா என்னுடையது அதுன்னு சொல்லி அதை கொண்டு ஒருத்தன் தன்னை போஷிப்பானே ஆனால் அதுதான் திருட்டு அப்படின்னர். உதாரணத்துக்கு சொல்லுங்க சிம்பிளா, குத்தகைக்கு நிலத்தை விடுறா, குத்தகைக்கு நிலத்தை விட்டா நிலத்தை குத்தகை தான் எடுத்திருக்கா, அதுல என்ன அரேஞ்ச்மெண்ட்டோ அதுக்கு நான் கொடுத்துட்டுதான் பண்ணணும், அதை கொடுக்காம குத்தகைக்காக மொத்தத்தையும் அவளை அனுபவிச்சுட்டுதா, அது ஈஸியா புரியும், அது திருட்டு. அது மாதிரி பண்ணா திருட்டு. அதக அஸ்திய ந பரம புருஷார்த்த அனர்ஹதா மாத்திரம் அப்படி நிறைய காமித்தும் பவிஷதி இத்தபிப்பிராய. சரி பரவாயில்ல, எனக்கு ஒண்ணு அதனால என்ன இப்ப அடுத்தது புருஷார்த்தங்கள்லாம் கிடைக்காத இடதானே. இப்போ ஒருத்த சொல்லலாம், நான் அப்படி இருந்துட்டு போறேன் அப்படி இருக்கா என்ன மிஞ்சு போறது, இப்ப பகவான் அடைய முடியாது இருக்கலாம், இல்லாட்டி மிச்ச புருஷார்த்தங்கள்லாம் கிடைக்காம போகலாம் அவ்வளோதானே அப்படின்னா, அப்படி கிடையாது. நிறைய காமித்துவம், நிறைய நிறையன்னு நிறைய இல்லை ஹெல்னு அர்த்தம், இல்லை நிறையனா நரகத்துக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கு. அப்படி பயமுறுத்தினாலும் கேட்க மாட்டேன்றா, அதனால் அப்படி பயமுறுத்த வேண்டியது. நிறைய காமித்துவம் சே பவிஷ்யதி, பரம புருஷார்த்தத்துக்கு போகிறதுக்கு இருக்கட்டும், அது போகிறவங்க என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் நரகத்துக்கு போக வேண்டி வரும் இத்தபிப்பிராய என்று அபிப்பிராயம்னு சொன்னார். ஆனால் என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டால், யஜ்யாகாதிகள் பண்ணி வரக்கூடிய என்ன போகங்கள் இருக்கோ அதை கொண்டு மறுபடியும் அதை பண்ணணும் அப்படின்னார். ததேவ விபுணோதி, ததேவ விபுணோதி, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். யஜ்ஞிஷ்டாசினோ முச்சந்தே சர்வ கில்பிஷை புஞ்சதே த்வே புஞ்சதே தேத்வகம் பாபா ஏ பசந்தாத்ம காரணாத். ஏற்கனவே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த பதம் வந்தது புஞ்சதே தே துவகம் பாப்பான்னு வந்தது. யஜ்ஞிஷ்ட அஷினஹா, அஷினானா சாப்பிட்றவா, யஜ்ஞிஷ்டம் யஜ்ஞத்தை பண்ணி அதில் மீறினதை இப்போ சொல்றதா திருவாரணம் திருவாராதனம் பண்ணி அதில் மீறினதில்லை எல்லாமே நமக்கு தான் இருக்கு, அதை சாப்பிட்றவா என்ன கேள்னா முச்சந்தே, முச்சந்தேனா விடுபடுகிறார்கள் இதுலேருந்து சர்வ கல்பி செய்தி எல்லா பாவங்கள்லேருந்து விடுபடுறா. பட் தே புஞ்சதே தே துவகம் பாப்பா, ஆனால் யார் அப்படி பண்ணலையோ அவா அகம், அகம்னா பாப்பத்தை உண்கிறார்கள். எப்படி சொன்னால் பாப்பத்தை உண்ண முடியும்னு ஒரு கேட்டார், அதுக்கு ஒரு கதை சொன்னான். விஷத்தை சாப்பிட்றதுன்னா என்ன, விஷத்தை சாப்பிட்றது அப்படின்னா என்னன்னு கேட்டால், அப்படியே விஷத்தை சாப்பிட்றது இல்லை. ஒரு அப்பா பிள்ளை, அப்பா பிள்ளை இருந்தால் எப்பவுமே ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை சொல்லுவாள், ஆடு பக்க குட்டி உறவுன்வா. நிறைய நேரத்தில் பெரியவாளுக்கு சண்டை இருக்கும், சின்னவாள் கூட உறவு வச்சுப்பா வெறுப்பேற்கிறதுக்காக, பெரியவாளை இன்னொரு பண்ணிட்டு சின்னவாளை கூப்பிட்றது. அப்போ ஒருத்தர் அப்பாவுக்கு வேண்டாதவா, அவள் வந்து பையனை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் காத்துக்குவா சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் பையனுக்கு என்ன, எங்கிட்ட ஒன்று கோபம் இல்லையே நான் போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. அப்பா சொன்னார், அங்கே போறியா இப்போ விஷம் தின்னுட்டு வாப்போ அப்படின்னு, அங்கே போய் விஷத்தை தின்னுட்டு வா அப்படின்னு. அப்போ அவள் சொன்னால் விஷத்தை தின்னுன்னா என்ன அர்த்தம்னா, விஷ துல்லியம் அர்த்தம். அந்த இடத்துல அவள் சாதாரண போட போகிற விஷத்தை போட போகிறதில்ல, ஆனால் என்ன கேட்டால் அங்கே சாப்பிட்றதுக்கு விஷத்தை சாப்பிட்ற மாதிரி அர்த்தம். இங்கேனா கேட்டீங்கன்னா பாப்பம் புஞ்சதேனா, சாப்பிட்றதுமா அண்ணம் தான், ஆனால் ஒரு ஒரு பருப்பு உள்ளே போக போக பாப்பமும் அப்படியே இருந்தே போடுறவாளு. ஸோ பாப்ப சம்பாதம் நடக்கிறது அப்படி சாப்பிட்றதுனாலும்னு சொன்னார். இந்திராத்மனா அவஸ்தித பரம புருஷா பரம புருஷ ஆராதனார்த்தத்தையா ஏவ திரவியானி உபாதாய விபக்ஷ்ய தைஹி யதாவஸ்தம் பரம புருஷம் ஆராத்திய தச்சிஷ்டாசனேன ஏ சரீரயாத்திரம் கூறுவதே. இந்திராதின்னு சொன்னதுனால இந்திரன் முதலிய தேவர்கள் அவெல்லாம் யாரு, எம்பெருமானுடைய ஆத்மாவா சரீரமா இருந்துருக்கா, அவளுக்கு அவா மூலமா எம்பெருமானை ஆராதனம் பண்ணக்கூடியதுக்காக திரவியானி உபாதாய மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்து விபட்சிய அதை பாக்கம் பண்ணி எவர்களால் சாப்பிடப்படுகிறதோ அவர்களுடைய சரீர யாத்திராவானது ஆனா நடக்கிறது. சேது அநாதிகால உபாசிதைகி கிளிபிசைகி, அதாவது அப்படி சாப்பிட்றதுனால பாபம் எதுவும் ஏற்படல, பிளஸ் முன்னாடி பண்ணின பாபங்களும் போறது, முன்னாடி பண்ணின பாபங்களும் போறது. ஆத்ம யாத்தாத்ம அவலோகன விரோதிகி சர்வகி முச்சந்து. ஏன் அந்த பாபங்கள்லாம் போகணும்னா அந்த பாபங்கள் தான் ஆத்ம அவலோகனத்துக்கு எதிரியா இருந்தது. அப்ப அந்த பாபங்கள்லாம் போயிட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவானது என்ன அறுக்கப்படுது, ஜம்முன்னு பிரகாசமாக எரியப்படுது. சரி, ஏது பரமபுருஷேன இந்திராதி ஆத்மனா ச ஆராதாய தத்தானாம் ஆத்மார்த்ததையா உபாதாய விபச்சிய அஷ்ணந்தி. அஷ்ணந்தினா சாப்பிட்றவா, யாரு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆராதனத்துக்காக கொடுக்கப்பட்ட வஸ்துக்களை ஆத்மார்த்தையா தனக்காக எடுத்துட்டு சாப்பிட்றாலும் தே பாபாத்மான அகமேவ புஞ்சதே, பாபத்தையே உண்கிறார்கள். அக பரிணாமித்வாது அகமிட்டு உச்சதே, என்னன்னு கேட்டா அது பாபம்னால அப்படி சொன்னார். ஆத்மாவலோகன விமுகா நரகாயம் பச்சந்தே, எங்க போவான் கேட்டால் நரகத்துக்கு போய் விழுவார்கள், அப்படி பண்றவா நரகத்துக்கு போவார்கள் அர்த்தம். ஏ பாபம்னா புண்ணியம்னா சுவர்க்கம், பாபம்னா நரகத்தானே போயானம், அதான் நரகத்துக்கு போவோம் அர்த்தமாச்சு. புனரப்பி லோக திருஷ்டியா சாஸ்திர திருஷ்டியாச்ச சரதஸ்ய யஜ்ஞ மூலத்துவம் தர்ஷயித்வா யஜ்ஞ அனுவர்த்தனத்திய அவசிய காரியத்தாம் அனுவர்த்ததே ச தோஷம் அனுவர்த்தனே ந தோஷம் ச ஆக. மறுபடியும் சொல்ல போறார் என்னன்னு கேட்டா இதையே இன்னும் கொஞ்சம் விஷதமா சொல்ல போறார். ஏன் யஜ்யமானது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு இதுல கொஞ்சம் நம்ம சயின்ஸையும் பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அன்னாத் பவதி அன்னாத் பவந்தி பூதானி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்லோகம், இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு ஸ்லோகம். ஏன் நம்ம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும், ஏன் இந்த எச்ச பண்ணுறது, கால் நம்புறது, கையை நம்புறது, இதெல்லாம் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஏன்னா அன்னாத் பவந்தி பூதானி, எங்க ஃபுட்டு இருக்கோ எங்க உணவு இருக்கோ அங்கதான் உயிர் இருக்கும். அப்ப அதனாலதான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அக்கறை எடுத்துட்டு ஒரு சுத்தமான இடத்துல சாப்பிட்றது, சாப்பிட்ட சுத்தம் பண்றது, கைகால அலம்பிக்கிறது. ஏன்னா கையில காலில் எங்கேயோ வாயை கொப்பளிக்கணும் அத்தனை வாட்டி. ஏன்னா நீங்க டென்டிஸ்ட் பாருங்க, தெருக்கத்துல டென்டிஸ்ட் கிட்ட ஆயிருக்கும், ஏன்னா அவாத நல்லா சம்பாதிக்கிறாயிருக்கும். ஏன் கேட்டேன்னா பல்லுத ஓட்டின்றது அங்க என்ன இருந்த உடனே சொத்தை ஏன் சொத்தையாது, அப்ப நம்ம அங்க வாயை ஒழுங்கா இது பண்ணாதனால அங்கங்க உயிர் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஒரு பெட் பாக்கெட் வாங்கிருந்து நாலு நாள் அஞ்சு நாள் அப்படியே ஆத்திர வைங்க திறக்காம பார்த்தா அதுக்குள்ள அப்படி ஒரு புஞ்சகலம். அப்படின்னா ஃபுட்டு எங்க இருக்கோ அங்க வந்து அன்னம் எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா உயிர் வருது. அதனாலதான் அந்த காலத்துல இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த அளவுக்கு சுத்தத்தை சொல்லியிருக்கா. ஏன் சுத்தமா இருக்கணும்னா நம்மள நோக்கம் வேற, வேற ஒண்ணும் இல்ல. மிச்ச பேர்லாம் இருக்காள் அவ சௌக்கியமா தான் இருக்கா அப்படின்னா அவள் சௌக்கியமா இருக்காளா கஷ்டப்பட்டு இருக்காளா வேற கதை, அவளோட நோக்கம் வேற நம்மளோட நோக்கம் வேற. அப்படி இருக்குவா எப்படி இருக்கும் கேட்டா சுத்தமா இருக்கணும். சுத்தம் எங்க ஆரம்பிக்கிறதுனா அன்னம் தான் முதல், பழசெல்லாம் திங்கக்கூடாது. எல்லா பண்ணி அடிக்கிறது பாருங்க, நேற்றோடது இன்னைக்கு இன்னியோடது நாளைக்கு இப்படி வச்சு வச்சு சாப்பிட்றது எல்லாம் எல்லாமே கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து நர்கதிக்கு கொண்டு போய் சொல்றேன். அதுல இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ஒரு டீப் ரோட்டட் ஸ்லோகம், அன்னாத் பவந்தி பூதானி. இங்க இருக்கட்டும், அடுத்த கிளாஸ்ல அந்த சிலத்தை ஆரம்பிக்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே சேஷாய வேதாந்தகுரவே நமஹ.